രാമാനുജദയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാതാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം. പേരേ ഉറയുകിൻ്റെ പിരാൻ ഇന്ന് വന്ന് പേരേൻ ഇന്ന് എൻ നെഞ്ചു നിറയ പുകുന്താൻ. കാരേഴ് കടലേഴ് മലയേഴ് ഉളകുണ്ടും ആരാവയിട്ടാണൈ അടങ്കപ്പിടിത്തേനേ. 108 திவ்யதேசங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகள்ல 6வது திவ்யதேசமாக சொல்லப்படுகிற திருப்பேர் நகர் என்கிற திவ்யதேசத்தினுடைய அனுபவம். இந்த திவ்யதேசத்திற்கு திருப்பேர் நகர் என்பதாக ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம். திருப்பேர் பேர் பேரகம் கோயிலடி அப்பக்கூடத்தான் சந்நிதி அப்படின்னு எல்லாம் பல பெயர்கள் இதற்கு. ஸ்தலபுராணத்திலே பலாச வன க்ஷேத்திரம் என்பதாக இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெயர். இந்த திவ்யதேசத்தை பத்தி இப்போது அனுபவிக்கப் போகிறோம். நேற்றைய தினம் அனுபவித்த திரு அன்பில் திவ்யதேசத்திற்கு அருகே இருக்கக்கூடியதான திவ்யதேசம். இந்த அன்பில் திவ்யதேசத்திற்கும் திருப்பேர் நகர்னு சொல்லக்கூடிய இந்த அப்பக்குடத்தான் கோவிலுக்கும் இடையே கொள்ளிட நதி பாயறது. அன்பில் திவ்யதேசம் கொள்ளிட நடியினுடைய ஒரு கரையில இருக்கு, இன்னொரு கரையில திருப்பேர் நகர் இருக்கு. அன்பில் திவ்யதேசத்திலிருந்து இந்த கொள்ளிட ஆற்றை ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் கடந்தால் திருப்பேர் நகர் திவ்யதேசம் வரும். ஆற்றிலே ஜலம் இல்லாத போது வறட்சி காலத்திலே அந்த காலத்தில் ஆத்துல இறங்கி ஆத்தை கடந்து போய் பெருமாளை சேவிப்பான்னு சொல்றது உண்டு. இந்த ரெண்டு பெருமாளும் ஆத்துக்கு இந்த கரையிலும் அந்த கரையிலுமா ஒரே நேர்கோட்டில் இருப்பா அப்படின்னு அந்த திவ்யதேசத்தை அர்ச்சகா சொல்றது வழக்கம். இப்படி ஆச்சரியமான இந்த திவ்யதேசம் ஸ்ரீரங்கத்தை சுத்தி இருக்கக்கூடிய அந்த 6 திவ்யதேசங்களிலே பெருமாள் சயன திருக்கோலத்திலே சேவ சாதிக்கக்கூடிய திவ்யதேசம் இது. ஸ்ரீரங்கம், திரு கரம்பனூர் என்கிற உத்தமர் கோயில், திரு அன்பில், திருப்பேர் நகர் என்கிற இந்த திவ்யதேசம், இந்த 4 திவ்யதேசங்களிலும் பெருமாள் ஆச்சரியமாக சயனம் சாதித்துக் கொண்டு, சயன சேவை சாதித்துக் கொண்டு நாகத்தனையிலே பள்ளி கொண்டு சேவை சாதிக்கிறான் பெருமாள். அப்படி தன்னுடைய தன்னிகர் இல்லாத ஒப்பற்ற சயன திருக்கோல் அழகை காட்டக்கூடியதான திவ்யதேசம் இது. அடியன் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல 4 பெருமாளும் சயன பெருமாள் தான் அப்படின்னாலும் ஒரு ஒரு பெருமாளுக்குன்னும் ஒரு தனித்தன்மை உண்டு. எல்லாம் படுத்துட்டு இருக்கிற பெருமாள் தானே, ஆதிசேஷன் பேர்ல சாதாரணமா படுத்துட்டு இருக்க போறா அவ்வளவுதானே அப்படின்னா, அப்படி இல்ல, ஒரு ஒரு பெருமாளுக்கும் ஒரு ஒரு விதமான அழகு அந்த பெருமாளை சேவிக்கிறச்ச நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவம். ஸ்ரீரங்கநாதனோ திருப்பார்கடல்லேருந்து தோன்றிய பெருமாள். ஸ்வயம்பு க்ஷேத்திரங்களை ஸ்வயம்யுக்த க்ஷேத்திரங்களை குறிப்பிடுகிற போது ஸ்ரீரங்கத்தை ஸ்வயம்யுக்த க்ஷேத்திரமா கொள்றோம். அந்த விமானத்தோடு கூட எம்பெருமான் க்ஷீராப்தியிலிருந்து திருப்பார்கடல்லேருந்து ஸ்வயம்புவா தோன்றி அப்படின்னாலே ஸ்வயம்யுக்தம் அப்படின்னு கொண்டாடுறோம். ஆகையினால அந்த பெருமாளை சேவிக்கிறச்ச வாசுதேவோ பகவான் சாக்ஷாத் ரங்கேஷயா அப்படின்னுட்டு, அவன் சாட்சாத் பரமபதநாதன் தான், திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டவன் தான் அப்படின்னு அவனுடைய பரத்துவத்தை காட்டக்கூடியதான திருமேனி. ரங்கநாதனை சேவிக்கிறச்ச ஒருவேளை வைகுண்டத்தில் இருக்கிற பெருமாள் சயனிச்சுட்டு இருந்தா இப்படிதான் இருக்குமோ, திருப்பார்கடல்ல பெருமாள் இப்படிதான் சயனிச்சுட்டு இருப்பாரோ, இப்ப நாம பெருமாளுடைய அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடிய விக்கிரக திருமேனியை சேவிக்கிறோமா இல்ல பெருமாளை நேரையே சேவிக்கிறோமா அப்படின்னு சொல்கிறது போல, அப்படி ஜுவலிக்கக்கூடிய ஒரு நேர சேவிக்கக்கூடியதான விபவாவதாரத்தை போல பரத்துவம் தெரியும் பெருமாளுடைய திருமேனியிலே. திருப்பூர் மண்டலத்திலே நாம் இப்ப வைகுண்டத்துல தான் இருக்கோம், க்ஷீராப்தில தான் இருக்கோம், சாட்சாத் பெருமாள் நம்ம கண்ணு முன்னால படுத்துட்டு இருக்கான், பெருமாளை நேர சேவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு எம்பெருமானுடைய அந்த தேஜஸ் அந்த பரத்துவம் என்பது அந்த திருமேனியிலே தெரியும். ஆகையினாலே அங்கே எம்பெருமானை பரமபதநாதனாக அனுபவிக்கக்கூடிய பரம்பொருளாக அனுபவிக்கக்கூடிய அனுபவம் ஸ்ரீரங்கத்திலே. அதே கரைகளில் இருக்கக்கூடிய திருக்கரம்பனூர்னு சொல்லக்கூடிய உத்தமர் கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சோமானா அங்கே பெருமாள் உத்தமனா புருஷோத்தமனா சயனிச்சுட்டு இருக்கான். அந்த பெருமாள் சரியான கல்யாண வயதை உடைய ஒரு இளைஞனை போல, கல்யாண மாப்பிள்ளையாக இருக்கக்கூடிய இளைஞன் எப்படி திட்டமான உடல்வாகுவோட இருப்பானோ அந்த மாதிரி ஒரு மணமகனை ஒத்த அழகோடே பெருமாள் அங்கு சயனிச்சுட்டு இருக்க. ஸ்ரீரங்கத்திலே அழகிய மணவாளன் என்று அழகிய மாப்பிள்ளையாக நிற்கக்கூடிய உற்சவர் உறையூர் என்கிற திவ்யதேசத்திலே அதே பெயரோடு அழகிய மணவாளனாக கமலவள்ளியினுடைய நாயகனாக கல்யாண கோலத்திலே மூலவராக நிற்கக்கூடிய அந்த பெருமாள் அவர்தான் இந்த திருக்கரம்பனூர்னு சொல்லக்கூடிய உத்தமர் கோயிலிலே அழகிய மாப்பிள்ளையாக திருவனம் தாழ்வான் மீது சயனித்துக் கொண்டிருக்கிறாரோ படுத்துருக்காரோ அப்படின்னு நமக்கு தோணும். அப்பேற்பட்டதான அனுபவம் அந்த புருஷோத்தமன் என்கிற பெருமாளிடத்திலே உத்தமர் கோயில் திவ்யதேசத்திலே. இதுவே திரு அன்பில்னு சொல்லக்கூடிய திவ்யதேசத்திலே போய் சுந்தரராஜன் சொல்லக்கூடிய வடிவழகிய நம்பியை சேவித்தோமானால் பிரம்மாவினுடைய கர்வத்தை அடக்குவதற்காக பெருமாள் பிரம்மாவிற்கு புத்தி புகட்டுவதற்காக லோகத்துல நீதான் அழகுன்னு நினைச்சுக்காத, நீ படைக்கிற உலகம் நீ சிருஷ்டி பண்ணக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் தான் அழகுன்னு நினைச்சுக்காத, அதை காட்டிலும் அழகை என்னாலே சிருஷ்டி பண்ண முடியும், உன்னை காட்டிலும் நீ சிருஷ்டி பண்ணின எல்லா வஸ்துக்களை காட்டிலும் சிருஷ்டி பண்ண போற எல்லாவற்றை காட்டிலும் கூட நானே அழகன் பேரழகன் என்பதை பிரம்மாவுக்கு பெருமாள் இங்கே உபதேசம் பண்ணினான். அது மட்டுமல்லாமல் நீ இன்னும் என்னுடைய வடிவழகு முழுசா பார்த்ததில்லை, யார் யார் என்னை எப்படி சேவிக்கிறார்களோ அவளுக்கு தகுந்தபடி அவ அனுபவத்துக்கு தகுந்தபடி அவளாலே ஜீர்ணிச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் நான் என்னுடைய அழகை காட்டுறேன் எல்லாருக்கும். நிஜமாவே முழுசா பெருமாள் அவனுடைய அழகை காட்டினான்னா நம்மளால தாங்க முடியாது. பெருமாளுடைய முழு அழகு என்ன, பெருமாளுடைய முழு தேஜஸ் என்ன, அதெல்லாம் நம்மளால தாங்கிக்க முடியாது. எப்படியானா நன்னா தகதகான்னு தகிச்சுட்டு இருக்கிற சூரியனை வந்து நேர பார்த்தா கண்ணு கூசுறதோ அந்த மாதிரி பெருமாளுடைய அழகு வெள்ளம்னு சொல்லக்கூடிய அந்த தேஜஸோ, இல்ல பெருமாளுடைய சௌந்தர்யம்னு சொல்லக்கூடிய ரூப சௌந்தர்யம்னு சொல்லக்கூடிய அந்த வடிவழகோ முழுசா நாம சேவிச்சோமானா நம்மளால தாங்க முடியாது. நாம் எல்லாம் சாதாரணமான மனுஷா தானே, நம்மால தாங்க முடியாது. சரி, தேவர்களாலே கூட தாங்க முடியாதான். தேவர்களிலே முதலாம் தேவன் சொல்லக்கூடிய எம்பெருமானாலே படைக்கப்பட்ட தேவர்களில் முதலாம் தேவன் சொல்லக்கூடிய பிரம்மா இருக்கிறானே சதுர்முகன், சாட்சாத் பெருமாளுடைய நேர்குமார்னு சொல்லப்படக்கூடிய பிரம்மா இருக்கிறானே, அவன் கூட எம்பெருமானுடைய நிஜமான அழகை வடிவழகை முழு தேஜஸை ஜீர்ணித்துக் கொள்ள முடியாமல் தாங்க முடியாமல் திணறினான் திண்டாடினான் அப்படின்னு வராக புராணத்திலே திருவேங்கடமுடையான் விஷயமாக வரக்கூடிய இடத்திலே சொல்லப்பட்டது. திருவேங்கடமுடையானுக்கு நாள்தோறும் அர்ச்சனை பண்ணுகிற அஷ்டோத்திரத்திலே ஒரு அஷ்டோத்திர நாமாவளியான பிரம்மாதி தேவ துர்தர்ஷ விஸ்வரூபாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ என்கிற ஒரு நாமாவளி. பிரம்ம ஆதி தேவ துர்தர்ஷ விஸ்வரூபா, பிரம்மன் முதலான தேவர்களாலே கூட காண முடியாத விஸ்வரூபத்தை உடைய விஸ்வரூபத்தை காட்டிய ஸ்ரீ வெங்கடேசன் சுவாமி, இவாள்லாம் பார்க்கணும் இவாள்லாம் சேவிக்கணும் அப்படின்றதுக்காக இவாளுக்காக தான பெருமாள் விஸ்வரூப சேவையை விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்தான். அப்புறம் இவாளால பார்க்க முடியலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அளவுக்கு பெருமாளுடைய அழகு வெள்ளம் இவாளுடைய கண்களை அப்படி மறைச்சுடுறது. பெருமாளுடைய தேஜஸ் சொல்லக்கூடிய அந்த ஒலி கோட்டி சூரிய சமப்பிரபம்னு பெருமாளை வர்ணிக்கிறது உண்டு. பிரபைன்னு சொல்லக்கூடியது அந்த தேஜஸ் ஒலி ஒளி பிழம்பு. எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்திலே அவனுடைய திருமேனியிலே எப்படி இருக்கும் அந்த ஒளி பிழம்பு ஜோதி அப்படின்னா, கோட்டி சூரிய சமப்பிரபம் கோடி சூரியன்களினுடைய அந்த தேஜஸை அந்த ஒளியை பிரகாசத்தை சமானமாக உடையதாக அப்படி இருக்கும். ஒரு சூரியனே நன்னா தகிக்கிறச்ச நம்மளால நேர பார்க்க முடியல, அப்படி கண்ண கூச்சரா போல பார்த்துண்டாலும் கூட ஒரு க்ஷணத்துக்கு மேல பார்க்க முடியல, தலையை தொங்க போட்டுடுறோம் அப்படின்ற பட்சத்துல கோடி சூரியாளுடைய ஒளியை நம்மால எப்படி ஜீர்ணிக்க முடியும், கண்ணு போயிடாதோ. சாதாரணமா மின்னலை பார்த்தாலே கண்ணு போயிடுன்னு சொல்றாலும் இல்லையோ. அப்படி இருக்கச்ச கோடி சூரியனுடைய ஒளியை அந்த பிரபையை நம்மாலே ஜீர்ணித்துக் கொள்ள முடியுமா? அப்பேற்பட்ட பிரகாசத்தை தேஜஸை அந்த ஒளியை உடையவன் பெருமாள் அப்படின்னு வர்ணிக்கிறோம். அதனால அப்பேற்பட்ட அழகோடே பெருமாள் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டி கொடுத்தான். பிரம்மா முதலான தேவர்கள் எல்லாம் கூட அதை சேவிக்க முடியாமல் அந்த ஒளியை அந்த தேஜஸை அந்த அழகை ஜீர்ணம் பண்ணி கொள்ள முடியாமல் தடுமாறினான். துர்தர்ஷகா தர்சிக்க முடியாமல், தர்சிப்பதற்கு இயலாமல், ஐயோ சுவாமி இத்தனை அழக காற்றையே எங்களால பார்க்க முடியலையே என்றதா அவ வந்து சங்கடப்பட்டான்னு தெரியறது. அப்புறம் அவ பெருமாளிடத்துல பிரார்த்திக்க, பெருமாள் அவளுக்கு எவ்வளவு அழகை எவ்வளவு தேஜஸை காட்டினால் அவா தாங்கிப்பாளோ, அவ அனுபவிப்பாளோ, அவ சாதாரணமா சேவிப்பாளோ, அந்த மாதிரி தன்னை குறைச்சுண்டு அர்ச்சாவதாரமா நின்னான் அப்படின்றது அங்கே சொல்லப்பட்ட விஷயம். இது திருவேங்கடமுடையான் விஷயத்திலே பிரத்யேகமாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட பொதுவா எம்பெருமானுக்கான லட்சணம் இது. எம்பெருமானுடைய அழகுக்கும் எம்பெருமானுடைய தேஜஸுக்குமான லட்சணம் இது. அதனால எல்லா பெருமாளுக்கும் இது பொருந்தும். திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அழகரை சுந்தரராஜனை வர்ணித்த போது கூட ஆழ்வார் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோன்னு அந்த எம்பெருமான் அழகன் உற்சவர் இருக்கார் பாருங்க, அவருடைய அழகை வர்ணிக்கணும்னு புகுந்த ஆழ்வார் அதுக்குன்னு ஒரு 10 பாசுரங்களை பாடி முழுக்க முழுக்க அந்த எம்பெருமானுடைய திருமேனி அழகு தேஜஸ் வர்ணன் தான் அங்கு. அப்படி ஆழ்வாரை மனதை கொள்ளை கொண்ட பெருமாளவன், அப்பேற்பட்ட வடிவழகு எம்பெருமானுடையது. அத இந்த பிரம்மா இதுவரைக்கும் சேவிக்கல. அதனால தான் தான் அழகு, தான் படைக்கிறது தான் அழகுன்னு நினைச்சுட்டு இருமாந்து மண்டகர்வத்தோட தெரிஞ்சுட்டு இருந்த போது அவனுடைய கர்வத்தை அடக்கி அவனுக்கு நல்ல புத்தி புகட்ட வேண்டும் என்பதற்காக இந்த அன்பில்னு சொல்லக்கூடிய திவதேசத்திலே பெருமாள் தன்னுடைய முழு வடிவழகையும் பிரம்மாவுக்கு காட்டி கொடுத்தான். வடிவு அழகிய நம்பி, அழகான உருவத்திலே காட்சியளிக்கக்கூடிய பெருமாள் சுந்தர ராஜன், அழகுக்கே ராஜா. பொதுவா நாம் யாரையான கிண்டல் பண்றச்சே ஒரு பெரிய அழகுராஜான்னு சொல்றோம் இல்லையோ, ஆனா நிஜமாவே அழகுராஜான்னா அந்த பெருமாள் தான். அழகு அரசன், அழகுக்கே அரசன், அழகான அரசன், அழகுக்கே அரசன் அந்த சுந்தரராஜன். அங்கே அப்பேற்பட்டதான ஒரு அனுபவம். அந்த பெருமாள அந்த டியூப் லைட் அணைச்சுட்டு விளக்கு ஒளியிலே இல்ல பெருமாளுக்கு கற்பூர ஆர்த்தி பண்ணக்கூடிய அந்த நெய் தீபத்தினுடைய ஒளியிலே பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை சேவிக்கிறச்ச அழகோடு கூட பெருமாள் பரம்பொருள் என்பதை கூட சேர்த்து காட்டும் அந்த திருமுகம். அழகும் இவன்தான் பரதத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த சுவாமித்வமும் ரெண்டும் கூட சேர்ந்து தெரியும் பெருமாளுடைய திருமுக மண்டலத்திலே. அங்கே அப்பேற்பட்ட அனுபவம். இங்கே இந்த திருப்பேர் நகர்னு சொல்லக்கூடிய கோவிலடி திவிதேசத்திலே பெருமாளுடைய சயன திருக்கோலம் என்பது இதுவரைக்கும் சொல்லப்பட்ட திவ்யதேசங்களைப் போல் அல்லாமல் சற்று வித்தியாசமாக இருக்கக்கூடியதான ஒரு அழகு. இங்கே பெருமாள் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, இதுவரைக்கும் சொன்ன இந்த 3 திவ்யதேசங்களிலே இருக்கக்கூடிய பெருமாள் எல்லாம் காட்டிலும் ஒசரமான பெருமாள், உயரமான பெருமாள் இவன் தான். பெரிய பெருமாளை காட்டிலும், புருஷோத்தமனை காட்டிலும், வடிவழகிய நம்பியை காட்டிலும் உயரமான பெருமாள் ரங்கநாதன். அப்படியே ஆச்சரியமா மேல பார்த்தாப்புல படுத்துட்டு இருக்கான். திருக்கரம்பனூரிலே புருஷோத்தமனும் அப்படிதான் படுத்துட்டு இருக்கான். அன்பிலே வடிவழகிய நம்பியும் கூட அப்படிதான் படுத்துட்டு இருக்கார். ஆனா இந்த அப்ப கொடுத்தான்னு சொல்லக்கூடிய திருப்பேர் நகர் பெருமாள் படுத்துட்டு இருக்கார். ஆனா படுத்துட்டு இருக்கிறவா பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறவா இல்ல எங்கேயானும் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவாளு பேசணும் அப்படின்னா, ஒரு பக்கமா ஒரு கழிச்சு தலைக்கு சப்போர்ட்டா அவளுடைய வலது கைய தலைக்கு வச்சுண்டு அப்படியே படுத்துட்டு இருப்பா. இடுப்புக்கு மேல முதுகு அப்படியே எழுந்து முயற்சித்து கொஞ்சம் எட்டி பார்த்து பக்கத்துல இருக்கிறவாளு பேசுற மாதிரி தலைய கையால தாங்கி அந்த சப்போர்ட் மாதிரி தலைக்கு வச்சுண்டு பேசுறது வழக்கம். அந்த மாதிரியான ஒரு காலத்திலே பெருமாள் இங்கே காட்சிக்கிறார். அப்படின்னா அவனை தேடி போற பக்தர்களான அடியார்களான நாம வந்திருக்கோம் அப்படின்னு விட்டு பெருமாள் நம்ம தேடி நம்மளை சேவிக்கணும்னு குழந்தைகள்லாம் வந்திருக்கிறது, நம்ம பாட்டுக்கு சாதாரணமா படுத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம், நமக்காக தானே அவ வந்திருக்கா, அவளோட எழுந்து பேசணும் அப்படின்னு விட்டு பெருமாள் நமக்காக முயற்சி பண்ணி எழுந்துக்கிற மாதிரி முயற்சி பண்ணி முகத்தை தலையை உயர நிமிர்த்தி வைத்துக் கொண்டு நம்மை நேரே பார்த்து பேசக்கூடியதான ஒரு சேவை இங்கே. அடியன் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டோ ஷேர் பண்றேன், அதை சேவிச்சிங்களானா தெரியும். பெருமாள் ரொம்ப வயசானவன். பெருமாளுடைய வயசு எதுன்னு தீர்மானிக்க முடியுமோ? அப்பேற்பட்ட வயசானவனாக விருத்தனாக பெருமாள் இருக்கிறபடியினாலே அவன் சயனித்துக் கொண்டிருக்கிறான். நாம் எல்லாம் அவனுடைய குழந்தைகள், தாத்தா படுத்துட்டு இருக்கார், குழந்தைகள்லாம் பக்கத்துல போய் நின்று பேசுறது. அப்ப தாத்தாவானவர் எழுந்து நின்று உட்கார்ந்து பேசலன்னாலும் கூட படுத்துருக்கிறச்சியே எழுந்திருக்கிறதுக்காக முயற்சி பண்ணி தலையை தூக்கி வச்சு பேசக்கூடியதான ஒரு ஆச்சரியமான காட்சி இந்த பெருமாளுடைய சேவை. இந்த பெருமாள் இந்த திருக்கோலத்திலே ஏன் சயனிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா, சயன திருக்கோலம் என்பதே பொதுவா அழகுன்னு பார்த்தோம். அந்த சயன திருக்கோலத்திலும் கூட பலவிதமான சயனங்கள் உண்டு. வீர சயனம், உத்தியோக சயனம், புஜங்க சயனம் அப்படின்னு பல சயனங்கள் உண்டு. அதுவே இது உத்தியோக சயனம்னு சொல்லக்கூடிய சயனம். அப்படின்னா சயனம் அப்படின்னா படுத்துட்டு இருக்கிறது. எதுக்கு சயனிச்சுக்கிறா படுத்துக்கிறா அப்படின்னா ஓய்வு தேவைப்படுறது. அதுக்கு மேல அவளால நிக்க முடியல, உட்கார முடியல, காரியங்கள்லாம் பண்ணி அழுத்து போயிடுத்து, உடம்புக்கு ஓய்வு தேவை, அதனால படுத்துக்கிறா. அதற்கு சயனம்னு பெயர். அவ எந்த காரியத்தையும் பண்ணாம சாதாரணமா அப்படி ரிலாக்ஸ்டா படுத்துட்டு இருக்கணும், அதுதான் சயனம். உத்தியோகம் அப்படின்னா காரியம், வேலை. உத்தியோக சயனம் அப்படின்னா படுத்துட்டு இருக்கிறவா, சயனிச்சுட்டு இருக்கிறவா, ஏதோ ஒரு காரியம் பண்றதுக்காக எழுந்திருக்க முயற்சிப்பது அப்படின்றது உத்தியோக சயனம். திருக்குடந்தையிலே கூட திருமழிசை பிரான் அமுதன்னு சொல்லக்கூடிய சாரங்கபாணி பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுகிற போது, நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞால மேனமாய் இடந்தமை குழுங்கவோ அப்படின்ற பாசுரத்திலே, கடந்த கால் பரந்த காவிரி கரையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழிகேசனே என்பதாக, கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு அப்படின்னு அங்க ஆழ்வார் சாதித்தார். ஆழ்வார் போறார், பெருமாள் அனுபவித்து மங்களாசாசனம் பண்றார், பெருமாள் விஷயமா பாசுரங்களை எல்லாம் பாடுறார், பெருமாள் என்று பேசிட்டு இருக்கார். பெருமாள் ஆழ்வாரோட விளையாடி பார்க்கணும் அப்படின்னு ஆசையா என்ன பண்றான், உடனே பேசிட்டா ஒரு பாசுரத்தோட போயிடும், ஆழ்வார் நிறைய பாடுவாரா என்னமோ, எடுத்த உடனே பேசி பதில் கொடுத்து பாசுரங்கள் ஆழ்வாருடைய அனுபவம் இதையெல்லாம் நாம பெறாம குறைச்சிக்க வேண்டாம், அதனால பேசாம அப்படி தூங்குறாப்புல தூங்குவோம், படுத்துட்டு இருக்கிறப்பல பேசாம இருப்போம், ஆழ்வார் என்ன பண்றாருன்னு பாக்கலாம்னு பெருமாள் தன்னுடைய லீலையை பண்றான். இங்க ஆழ்வார் அவன்கிட்ட பேசிட்டே வரார், சுவாமி ஏன் படுத்துட்டு இருக்க நீ, யாரானும் சாதாரணமா பகல்ல படுத்திருந்தாலும் என்ன கேட்கிறோம், என்ன பகல்ல படுத்துட்டீங்க, முடியலையா, உடம்புக்கு ஏதானும் தேவையா, தலை வலிக்கிறதா, காலை வலிக்கிறதா, என்ன பண்றது சொல்லுங்கன்னு கேக்குறோம் இல்லையோ. அந்த மாதிரி ஆழ்வார் இவனை சேவிக்க போறார், இவன் சயனிச்சுட்டு இருக்கான், பார்த்துட்டு ஏன் சயனிச்சுட்டு இருக்கேன்னு கேக்குறார். நடந்த கால்கள் நொந்தவோ, ராமாவதாரத்திலே நாட்டில் பிறந்து மனுஷர்க்காய் படாதனப்பட்டு நாட்டை நலிந்துன்னுட்டு, அத்தனை பெரிய சக்கரவர்த்தியினுடைய குமாரனாக பிறந்து சொகுசா சுகமா அரண்மனையிலே ஆச்சரியமான ஒரு போக வாழ்க்கையை வாழ்வதை விடுத்து, இப்படி காடுமேடெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சையே உன்னுடைய சரணாகத்தாவளை ரட்சிப்பதற்காக அப்படி நடந்து நடந்து நடந்து நடந்து கால்கள்லாம் தேஞ்சு போயிடுத்தோ, நடந்த கால்கள் நொந்தவோ, கால் வலிக்கிறதோ ரொம்ப நொந்து போயிடுத்தோ, இதுக்கு மேல நடக்க முடியலையோ, அதனால படுத்துட்டியோ, நடுங்க ஞாலம் ஏனமாய் இடந்தமை குழுங்கவோ, இந்த லோகங்கள் எல்லாம் இந்த பிரம்மாண்டம் எல்லாம் கூட நடுங்கும்படியாக ஏனமாக வராக அவதாரம் பண்ணி உலகை இடந்து பூமியை மீட்டுக் கொண்டு வந்தாயே, அப்படி உன்னுடைய சரீரம் குலுங்கி தப்போது, அவ்வளோ பெரிய வராகம், அத்தனை பெரிய மகா வராகம்னு சொல்லக்கூடிய உன்னுடைய திருமேனி குலுங்கும்படியாக நீ இடந்து பூமி பிராட்டியை மீட்டுக் கொண்டு வந்தாய் அல்லவா, அப்பொழுது உன்னுடைய திருமேனி எவ்வளவு குழுமித்து, அதனால ஒரு வாட்டமோ, அதனால ஒரு டயர்ட்னஸோ, முடியாம படுத்துட்டு இருக்கியோ. சாதாரணமா நாம் எல்லாம் ஏதான ஒரு செடி நடுறதுக்கோ இல்ல ஏதான ஒரு பந்தக்கால் நடுறதுக்கோ கடப்பாறையை கொண்டு பூமியை தோன்றச்ச ஒரு ரெண்டடி மூணடி தோண்டினோமானாலே நமக்கு வேர்வை எல்லாம் வந்துடும், கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா பாதாள லோகம் வரைக்கும் இடந்து போய் பூமி பிராட்டியை மீட்டுக் கொண்டு வந்தான் அல்லவா வராகன். அப்ப அவனுடைய அவ்வளோ பெரிய சரீரம் எப்படி குலுங்கி இருக்கும்? சாதாரணமா 5 அடி 6 அடி இருக்கிற மனுஷனுக்கே உடம்பு இந்த இடர்தல் சொல்லக்கூடிய தோண்டக்கூடிய காரியத்தை பண்ணா வேர்த்து போறது, டயர்டா இருது, பூமியை தோன்றதுன்றது அத்தனை கஷ்டமா இருக்கு. மகாவராகம்னு அவ்வளோ பெரிய திருமேனி, எந்த எம்பெருமான் திருவடியிலே சாத்தி கொண்டிருந்த தண்டைன்னு சொல்லக்கூடிய அந்த கழல்ல அவ்வளோ பெரிய மேரு பர்வத்தம் மேரு மலை ஒரு சின்ன பரல் போல ஒட்டி கொண்டதோ, அப்பேற்பட்ட விஸ்வரூபமான திருமேனியுடைய பெருமாளுடைய திருமேனி அவன் பூமியை இடந்தெடுத்தான்னா எப்படி குலுங்கியிருக்கும்? அப்படி வராக அவதாரத்திலே பூமியை இடந்தெடுத்தாயே அந்த குலுக்கம், அந்த கலக்கம், அந்த டயர்ட்னஸ் உனக்கு போகலையோ, அதனால படுத்துட்டு இருக்கியோ? சரி, அதெல்லாம் போகட்டும், நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசாம படுத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கடந்த கால் பரந்த காவிரி கரை குடந்தையுள் ஆச்சரியமா, இந்த காவிரி நதி பிரவகிச்சு ஓடிட்டு இருக்கிற இந்த கும்பகோணத்திலே கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு. நான் வந்திருக்கேன் உன்னை தேடி, உன்னால எழுந்து உட்கார்ந்து பேச முடியலன்னு தெரியறது, எழுந்து நின்றுண்டு என்ன வரவேற்க முடியலன்னு தெரியறது, என்னோட கலந்து பேச முடியலன்னு தெரியறது, ஏதோ சிரமம் உனக்கு எந்த அவதாரத்துல பட்ட சிரமமோ தெரியல, உன்னால முடியல, அசதியில படுத்துட்டு இருக்க. இருந்தாலும் கூட அப்படியே கொஞ்சம் படுத்துட்டு இருக்கிற மாதிரியே எழுந்து முயற்சி பண்ணி என்னோட பேசு பார்ப்போம் அப்படின்ற ஆழ்வார். வயசானவா, ரொம்ப வயசானவா, இல்ல உடம்பு முடியாம இருக்கிறவா, படுத்த படுக்கையா கட்டில இருக்கா, அவளால முடியல அப்படின்னா நிஜமா அவளால ரொம்ப முடியாது இருக்கிற போது பேசாம விட்டுடணும், அவளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிதான் இருப்பான்னு. கொஞ்சம் நாளாக நாளாக அவ ரெக்கவர் ஆயிட்டே வரச்ச அவ அப்படியே இருந்தா எங்க நோய் அதிகமாகி அப்படியே இருந்து போயிட போறாளோ, உடம்பு அப்படியே ஆயிட போறதோன்ற கவலையில அக்கறையில என்ன பண்றோம் நாமோ? ரொம்ப நேரம் அப்படி இருக்கக்கூடாது, ரொம்ப நாள் அப்படி இருக்கக்கூடாது, அது நல்லதில்ல, கொஞ்சம் கொஞ்சமா அப்படி எழுந்து உட்கார முயற்சி பண்ணுங்க. மொத்தமா எழுந்து உட்கார வேண்டாம், எழுந்து நிக்க வேண்டாம், அப்படி தலைகாணிய செவுத்துல சாச்சி வைக்கிறேன், அதுல சாஞ்சுட்டு உட்காருங்க. இல்லன்னா இப்ப அதுக்கான கட்டிலாம் கூட வந்துட்டு ஏதோ ஒரு பட்டன் அமைக்கினாலோ இல்ல ஏதோ திருப்பினாலோ அந்த கட்டளையை கூட அப்படி வந்து முதுகு சாச்சிண்டவா செவுத்துல உட்காந்துக்கிறாப்புல, சாஞ்சுட்டு கால நீட்டின் உட்காந்துக்கிறாப்புல அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் வந்துடுத்து. இப்போ அந்த மாதிரியான நான் பண்றேன், கொஞ்சம் எழுந்து உட்கார்ந்துக்கிறதுக்கு முயற்சி பண்றாப்புல படுத்துண்டாவது பேசுங்கன்னு சொல்றோம் ஓல்லியோ. அந்த மாதிரி சொல்ற, கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு, எழுந்து உட்கார்ந்துக்க வேண்டாம், நிந்துக்க வேண்டாம், படுத்துட்டு இருக்கிறபடியே கொஞ்சம் எழுந்து பேச முயற்சி பண்ண அப்படின்றார். சரின்னு ஆழ்வார் சொல்லிட்டாரே, நாம வந்து எப்படி இதை மீறது? இவ்வளவு தூரம் ஆழ்வார் ஆசையா கேக்குறச்ச நாம பேசாம இருக்கலாமா? இப்ப இத்தனை நேரம் ஆழ்வார் பேசிட்டு இருக்காரு, அப்பெல்லாம் பதில் சொல்லல பெருமாள், பேசாம படுத்துட்டு இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு. அப்படின்னா அலட்சியம் இல்ல, இன்னும் நிறைய ஆழ்வாருடைய அனுபவத்தை நாம பெற வேணும், நம்முடைய அனுபவத்தை ஆழ்வாருக்கு தர வேணும். ஆழ்வார் நம்ம விஷயமா நிறைய பாசுரங்களை நிறைய அனுபவங்களை எல்லாம் வெளியிட்டா நமக்கு அது சந்தோஷம். ஏன்னா காலாகாலத்துக்கும் ஸ்ரீ வைஷ்ணவா அந்த பாசுரங்களை எல்லாம் சொல்லி என்ன மகிழ வைப்பாலோ இல்லையோ, ஆராதிப்பாலோ இல்லையோ. அப்படி ஆழ்வார்களுடைய வர்ணனை, ஆழ்வார்களுடைய பிரபந்தம், அவளுடைய அனுபவத்தை எல்லாம் காதால கேட்க கேட்க எனக்கு அத்தனை சந்தோஷமா இருக்கும். கடைசி வரைக்கும் நான் இந்த திருக்குடந்தையிலே இப்படி சயனிச்சுட்டு இருக்கிறேனே, நித்தியம் ஆழ்வாருடைய பாசுரத்தை என் காதாலே கேட்டு மகிழ்வேன் அல்லவா? அதனால பேசாம இருக்கலாம், அவர் என்ன கொடுக்கிறாரோ கொடுக்கட்டும்னு அப்படியே படுத்துட்டு இருக்கான் பெருமாள். கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுன்னு ஆழ்வார் பெருமாளுக்கு ஒரு கட்டளை போட்டுட்டாரு, இதை பண்ணுன்னு சொல்லியாயிடுத்து. இது வரைக்கும் அப்படியா இப்படியான்னு கேட்டுட்டு இருந்தா, பேசாம இருந்தோம், ஆமான்னு ஒரு வார்த்தையில பதில் சொல்லியிருந்தா அதோட நிறுத்திட்டு இருப்பார். அப்படியா முடியலையா, சரி படுத்துக்கோ, நான் உன்னை தொந்தரவு பண்ணல, அப்புறம் வரேன்னு கிளம்பி போயிட்டு இருப்பார் ஆழ்வார். அப்படி விட்டுடக்கூடாது ஆழ்வார அப்படின்னுட்டு பேசிட்டு இருந்தோம். இப்ப எழுந்திருந்து பேசுன்னு ஒரு காரியம் பண்ணுன்னு ஆழ்வார நியமிச்சுட்டார், கட்டளை போட்டுட்டார் ஆழ்வார். இவன் தான் பக்த பராதீனன் ஆச்சு, பக்தா என்ன சொல்றாரோ அதை கேட்பான். இவன் சர்வ சுதந்திரனாக எல்லாவற்றையும் தன் இஷ்டப்படி பண்ணக்கூடியவனாக இருந்தாலும் கூட இவனை மட்டுமே வேண்டக்கூடிய, இவனிடத்திலே கூட இவனை தவிர வேறு எதையும் கேட்காத உண்மையான பக்தர்கள் மெய்யடியார்களிடத்திலே இவனுக்கு அத்தனை ஆசை ஆழ்வார்களிடத்திலே ஆச்சாரியர்களிடத்திலே. அப்ப அவர் சொன்னார்னா இவன் கேட்கறதுன்றது இவனுக்கு ஒரு அழகு. இப்பேற்பட்ட பரம்பொருளா இருந்து இந்த ஆழ்வாருக்கும் கூட சுவாமியா இருந்து அந்த ஆழ்வாரை படைத்து காப்பாற்றி அவருக்கு மோட்சம் தரக்கூடிய சுவாமியா இருந்தாலும் கூட அவர் இவருடைய உண்மையான பக்தர் என்கிற காரணத்தினாலே, மெய்யடியார் என்கிற காரணத்தினாலே அந்த ஆழ்வார் சொல்றதை இந்த பெருமாள் கேட்கிறான் பத்தியா? இவன மாதிரி ஒரு சாத்விகமான தெய்வம் வேறு ஏது? இப்பேற்பட்ட சாத்விகமான தெய்வத்தை தான் சரணாகதி பண்ண வேண்டும், அந்த தெய்வம் தான் நம்மள நன்னா வச்சுக்கோம், நமக்கு மோட்சம் கொடுக்கோன்றதா சம்பிரதாயம். அதனால இவன் பக்தர்களுடைய பேச்சை கேட்டு பக்தர்களுக்கு வசியனாக வசப்பட்டவனாக இருக்கிறவனானபடியினாலே ஆழ்வாருடைய பக்திக்கு கட்டுப்பட்டு அவருடைய பேச்சை கேட்க வேண்டிய நிலைமை வந்துடுத்து இவனுக்கு. இதுதான் சாக்கன் எழுந்துண்ணா பெருமாள். வெறுமை ஒரு பாசுரத்தோட பாடியிருந்தா என்ன சொல்லிருப்போம், இந்த கஷேத்திரத்துக்கு ஒரு பாசுரம் தான், இல்ல ஒரு வார்த்தை தான், இல்ல ஒரு 10 பாசுரங்கள்னால ஆழ்வார் பாடிட்டுக்காருன்னு சொல்லிட்டு போயிட்டு நன்னா படுத்துருந்த இந்த பெருமாள் ஆழ்வார் எழுந்திருந்து பேசுன்னு சொன்னதுக்காக ஆழ்வாருக்காக எழுந்திருப்பது போல முயற்சி பண்ணக்கூடிய திருக்கோலத்துல சயனிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு காலகாலத்துக்கும் பேசுறமோ இல்லையோ. அதனால இதுதான் நல்ல சான்ஸ், ஆழ்வார் சொன்னாருன்னு எழுந்துட்டோமானா மற்ற திவ்யதேசங்களுக்கு இல்லாத பெருமையாக ஆழ்வார் சொல்லி பெருமாள் கேட்டான் அப்படின்னு நமக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து வரும் அப்படின்னு பெருமாள் எழுந்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணான். ஆழ்வார் பார்த்த நமக்கு சுவாமியா இவ்வளவு வயசானவனா இப்பேற்பட்ட பெருமாளா அசதியில சிரமத்துல படுத்துட்டு இருந்தாலும் கூட நம்ம சொல்லிட்டோன்ற ஒரு வார்த்தைக்காக எழுந்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணானோ இல்லையோ, அவன் நன்னா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வாழி கேசனே, கேசவா நீ நன்னாரு அப்படின்னு பெருமாளை வாழ்த்துறார் ஆழ்வார். எப்படியானா பெரியாழ்வார் பெருமாளை பல்லாண்டு பல்லாண்டுன்னு மங்களாசாசனம் பண்ணி வணங்க வேண்டிய தெய்வத்தை வாழ்த்தினாரோ, அதுபோல இந்த திருமழிசை பிரானும் கூட வணங்க வேண்டிய தெய்வமான ஆறாவமுதன் சொல்லக்கூடிய பெருமாளை வாழிகேசனே அப்படின்னு வாழ்த்தறாரு. இங்க பெருமாள் ஆழ்வார வாழ்த்தனும், ஆனா ஆழ்வார் பெருமாளை வாழ்த்தினர், அதனாலே ஆறாவமுத பெருமாள் ஆறாவமுத ஆழ்வான் ஆனான், திருமழிசை ஆழ்வார் திருமழிசை பிரான் ஆனார். பிரான் அப்படின்னா தலைவன் சுவாமி பெருமாள் அர்த்தம். இங்க அப்படியே இவர் ஆழ்வாராவும் அவர் பெருமாளாவும் பக்தன் சுவாமியாவும் சுவாமி பக்தனாவும் மாறிடுறா. இது இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கமோ இல்லையோ, இந்த பெருமாள் சைவ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சொல்றச்ச என்ன சொல்றோம், சாரங்கபாணி பெருமாள் கும்பகோணம் பெருமாள் சொல்றோம், ஆறாவது ஆழ்வான் சொல்றோம். அப்படி ஆறாவது ஆழ்வான் என்று ஒரு அடியவருடைய பெயரை போல ஒரு பெயரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் இவனை தவிர யார் இருக்கா? இவன் ஒருத்தன் தானே. அதனால இதுதான் சாக்குன்னு பெருமாள் எழுந்துட்டான். அதே திருக்கோளம் தான் இங்கே. அன்று திருமழிசை பிரான் ஒருவரோடு பேசுவதற்காக திருக்குடந்தை என்கிற ஒரு திவ்யதேசத்திலே எழுந்திருப்பது போல, கிடந்தவாறு எழுந்திருப்பது போல, படுத்துருக்கிற கோலத்தையே எழுந்திருப்பதற்கு முயற்சி பண்ணுவது போல சேவை சாதித்த அந்த எம்பெருமான் இன்னைக்கு அந்த திருமழிசை ஆழ்வாரினுடைய பரம்பரையான அடியார்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களான நமக்கெல்லாம் கூட சேவை சாதித்து நம்மையும் வரவேற்று நம்மை நன்ன குளிர கட்டாட்சித்து நம்மோட கூட கலந்து பரிமாறி, குழந்தை உன்னோட பேசுறதுக்கு நான் சித்தமா இருக்கேன், என்னோட பேசு வா பேசலாம் அப்படின்னு நம்மளை கூப்பிடாத மாதிரி பெருமாள் ஆச்சரியமா இங்க எழுந்தருளி இருக்கிறான். அதுதான் இந்த எம்பெருமானுடைய விலட்சணமான ஒரு கோலம். மற்ற எம்பெருமான்கள் எல்லாம் ஆகாசத்தை பார்ப்பது போல திருமுக மண்டலத்தை வைத்திருக்க செய்தேயும், இவன் ஒருவன் மட்டும் வருகிற பக்தர்களை பெரிதாக நினைத்து அவளுக்காக எழுந்து பேசி அவளுக்கு தேவையானவற்றையெல்லாம் கொடுப்பதற்காக எழுந்திருக்க முயற்சிக்கக்கூடிய ஒரு திருக்கோலம். இப்படி அவன் படுத்துருக்கிறவன் ஏதோ ஒரு உத்தியோகத்தை ஒரு காரியத்தை முயற்சி பண்ணுவது போல இருப்பதனாலே இது உத்தியோக சயனம். இப்படி ஆச்சரியமான இந்த எம்பெருமான் அப்ப கூடத்தான் அப்பால ரங்கநாதன் அப்படின்னு எல்லாம் வழங்கப்படுறான். இந்த திவ்யதேசமும் கூட திருவள்ளரை போல ஒரு கட்டுமலைத்தலம் அல்லது ஒரு மலைக்கட்டு க்ஷேத்திரம். சின்னதா ஒரு மலை போல இருக்கும், அதுக்கு படியேறி போகணும், ஒரு மேடு போல இருக்கும், அது மேல பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடியதான தேசம் இது. காஞ்சிபுரத்திலே அஸ்திகிரி மலையிலும் பெருமாள் அப்படிதான் இருக்கார், திருவள்ளரையிலும் பெருமாள் ஸ்வேதகிரின்னு சொல்லக்கூடிய மலையில அப்படிதான் இருக்கார். அந்த மாதிரி இங்கே ஒரு சின்ன கட்டுமலை, மலை கிடையாது, மலை போல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பின் மீது இருக்கக்கூடியதான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரமும் கூட ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாலேயே தோன்றிய க்ஷேத்திரம் அப்படின்னு சலபுராணம் சொல்றது. அதனாலதான் இந்த ஊருக்கு கோயில் அடின்னு பேர் வந்ததுன்றா. கோயில் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தை குறிக்கும். நம்ம சம்பிரதாயத்திலே கோயில் அப்படின்னா ஸ்ரீரங்கம், திருமலை அப்படின்னா திருவேங்கடமலை, பெருமாள் கோயில் என்பது காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் சன்னதினுட்டு நம்முடைய சம்பிரதாயம். கோயில் திருமலை பெருமாள் கோயில் நுட்டு கோயில் பிளஸ் அடி, கோயிலுக்கு அடியான க்ஷேத்திரம். அடியான அப்படின்னா ஆதியான முன்னமே தோன்றியன்னு அர்த்தம், அல்லது கோவிலுக்கு அடியெடுத்து கொடுத்த க்ஷேத்திரம். பெருமாள் அப்படி ஒரு ஒரு திவதேசத்திலேயா உறைஞ்சுண்டு வரான். அப்போ இங்க வந்த உடனே அருகிலே இருக்கக்கூடியதான ஸ்ரீரங்கத்திலேயும் கூட பெருமாள் எழுந்துருள வேணும்னு ஆசைப்படுறான். இந்த திருப்பேர் நகர் பெருமாள் ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாலே தோன்றிய பெருமாளானபடியினாலே, அதுவும் இந்த பெருமாள் ஸ்ரீரங்கத்தை பார்த்தாப்புல ஸ்ரீரங்க இருக்கிற திசையை நோக்கினாப்புலதான் சயணிச்சுட்டு இருக்காரு. அங்கிருந்து பாக்கிறாரு பெருமாள், ஆச்சரியமா ஒரு பக்கம் வடதிருக்காவிரி ஒரு பக்கம் தென் திருக்காவிரி ஓடுறது, நடுவுல அரங்கம்னு சொல்லக்கூடிய மேடை போன்ற தீவு, சுத்தி பலாசவனம்னு சொல்லக்கூடிய தோப்புகள் தென்னந்தோப்பு, ஆறு சலசலான்னு ஆச்சரியமா ஓடுறது, சில்லுன்னு காத்து வீசுறது, பெருமாளுக்கு அந்த ரம்யமான சூழல் ரொம்ப பிடிச்சு போயிடுத்து. எப்படியானா திருவேங்கட மலையினுடைய அழகிலே மயங்கி வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பெருமாள் தியாகம் பண்ணிட்டு பிராட்டியோட வந்தான்னு அனுபவிக்கிறோமோ அந்த மாதிரி ஸ்ரீரங்கநாதனா இந்த ரங்கத்திலே போய் சயணித்துக் கொள்ள வேண்டும்னு பெருமாளுக்கு ஆசை. அப்புறம் தர்மவர்மாவின் மூலமா பெருமாள் இங்க வந்து சேர்ந்தான், விபீஷணன் கொண்டு பிரதிஷ்ட பண்ணான்றதெல்லாம் ஸ்தலபுராணம். அப்படி பெருமாள் கோயிலிலே எழுந்தருள்வதற்கு அடியாக இருந்த அடியெடுத்து கொடுத்த ஸ்தலம் அப்படின்றதுனாலே கோயில் அடி கோவில் அடி அப்படின்னு இந்த ஊருக்கு பெயர் வந்தது அப்படின்னு கர்ண பரம்பரையா சொல்றது உண்டு. இது பஞ்சரங்க க்ஷேத்திரங்கள், பஞ்சரங்க ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய ஐந்து ரங்கநாத க்ஷேத்திரங்களிலே ஒன்று, அல்லது ஐந்து ரங்க க்ஷேத்திரங்களிலே ஒன்று. ரங்கம் அப்படின்னா மேடை, மணல் திட்டு போல இருக்கக்கூடியதான ஒரு நாட்டிய அரங்கம் போன்ற மேடை, மேடான பகுதி. இந்த பஞ்சரங்க க்ஷேத்திரங்கள் அப்படின்றது காவிரி நதியினுடைய கரையிலே ஒரு தீவு போல ஒரு மேடு போல இருக்கக்கூடியதான வசந்த இடத்திலே அமைந்திருக்கக்கூடியதான திவ்யதேசங்கள் அல்லது க்ஷேத்திரங்கள். இத நதி தீவுகள் நதி திட்டுகள் அப்படின்னு சொல்றான். இப்ப பொதுவா ஒரு ஏரியோ ஒரு குளமோ இருக்கு, நடுவுல வந்து ஒரு சின்ன மேடு போல இருக்கு, அங்க மணல் மேடு போல இருக்கு அப்படின்னா அந்த மணல் திட்டுன்னு சொல்றது வழக்கம். அது அந்த குளத்துல இருந்து ஒரு மலை போல இருக்கும், எல்லாம் மூழ்கி போயிடுத்து, மேல கொஞ்ச பாகம் மட்டும் ஜலத்துல மூழ்காம நம்ம கண்ணுக்கு தெரியறது. அப்ப நாம என்ன சொல்றோம், அதை மணல் திட்டுன்னு சொல்றோம். அது மேல துணி அதெல்லாம் வச்சுக்கிறது வழக்கம், அந்த மாதிரி குளத்துல போய் குளிக்கிறவா. அந்த மாதிரி இதை வந்து நதி திட்டு அப்படின்னு சொல்றான். நதி திட்டு அப்படின்னா நதியில ஜலம் போயிட்டு இருக்கு, நடுவுல ஒரு இடம் மட்டும் மேடா இருக்கு, அங்க உட்காந்துக்கலாம், ஏதாவது பொருளை வச்சுக்கலாம், இல்ல துவச்ச துணியை வைக்கலாம், அந்த மாதிரியான ஒரு இடம். அல்லது நதி தீவு, பொதுவா தீவுன்னு சொல்லக்கூடியது சமுத்திரத்துக்கு இடையிலே இருக்கக்கூடியதான மேடு, ஒரு சமுத்திரம் கடல் சுத்தி ஜலம் அப்படி பிரவாகமா போறது, அலையா அப்படி அடிக்கிறது ஜலம், நடுவுல ஒரு இடம் மட்டும் அப்படி மலை போல ஒரு மேடு போல இருக்கு, அத தீவு ஐலாண்டு சொல்றமோ இல்லையோ அந்த மாதிரி. இது வந்து அது கடல் தீவு, இது நதி தீவு. சுத்தி காவிரி நதி ஓடுறது, நடுவுல வந்து இடம் போல இருக்கு, தீவு போல இருக்கு, அதனால நதி தீவுன்னு சொல்றோம். இது ரங்கம் அப்படின்னா ஆறு ரெண்டா பிரியிற இடத்துல நடுவுல இருக்கக்கூடிய மேடான பகுதி அப்படின்னு தமிழ் இலக்கணக்காரா அர்த்தம் சொல்றா. சுத்தி காவிரி ஆறு ஓடுறது, ரெண்டா மூணா நாலா பிரியறது, நடுவுல இருக்கக்கூடிய மேடு, அது ரங்கம். அந்த அர்த்தத்திலே பஞ்ச ரங்கஸ்தலங்கள் அப்படின்னு காவிரி கரையிலே மணல் திட்டிலே நதி தீவிலே இருக்கக்கூடியதான ஒரு ஐந்து க்ஷேத்திரங்கள். அந்த அஞ்சு எது எது அப்படின்னா ஆதிரங்கம், அதாவது ஸ்ரீரங்கப்பட்டினம், ஆதிரங்கம்னு சொல்லக்கூடியது இந்த ஐந்து தேசங்களிலே முதலே தோன்றியதான ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கப்பட்டினம். அது கர்நாடக மாநிலத்திலே மைசூர் அருகே இருக்கக்கூடியதான ஸ்ரீரங்கப்பட்டினம். அடுத்தது அப்பாள ரங்கம். அப்பாள ரங்கம் என்பது இப்போது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோயிலடி என்கிற திருப்பேர் நகர் திவ்யதேசம். அப்பாள ரங்கம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்த்தா, இப்போதுதான் மொழி வாரியா மாநிலத்தெல்லாம் பிரிச்சிருக்கா, தமிழ் பேசக்கூடிய தேசம் தமிழ்நாடு, தெலுங்கு பேசக்கூடிய தேசம் ஆந்திரா, அது கூட இப்ப ஆந்திரா தெலுங்கானா ரெண்டா பிரிஞ்செடுத்து, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனா தெலுங்கானா ஆந்திரா ராயலசீமான் எல்லாம் பிரியும். இப்படி மொழி வாரியா மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு முன்னாலே 30 கோடி முகமுடையால் உயிர் மொய்ப்புற ஒன்றுடையால் செப்பு மொழி 18 உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் அப்படின்னு பாரதியார் பாடினார் பாரத மாதாவை குறித்து பாடுற போது. அப்ப பாரதியார் பாடின போது இந்தியாவினுடைய ஜனத்தொகை, பாரதத்தினுடைய ஜனத்தொகை 30 கோடி இருந்ததுதான். செப்பு மொழி 18 உடையால், 18 பாஷை பேசக்கூடிய மனுஷா இருந்தாலும், இந்த பாஷை பேசுறவா இங்கதான் இருப்பா, இன்னொரு பாஷை பேசுறவா அங்கதான் இருப்பா, இவன் அங்க வரமாட்டா, அவ இங்க போகமாட்டான்ற கட்டுப்பாடு எல்லாம் அப்போ இல்ல. மொழியை வைத்து அரசியல் பண்ணக்கூடியதெல்லாம் அப்போது கிடையாது, எல்லோரும் ஒற்றுமையா கலந்துதான் இருந்தா. செப்பு மொழி பதினெட்டுடையால் பேசக்கூடிய பாஷை, பதினெட்டு பாஷை உண்டு இந்த பாரத தேசத்திலே. ஆனாலும் கூட சிந்தனை ஒன்றுடையால், யாருக்கும் அடிச்சுக்கல புடிச்சுக்கல, தமிழ்காரா தெலுங்காரா கன்னடக்காரான் யாரும் அடிச்சுக்கல, ஒற்றுமையா இருந்தான் அப்போ பாரதியார் தெரிவிக்கிறார். அதனால எல்லா பாஷை பேசக்கூடிய மக்களும் கலந்திருந்தா, குறிப்பா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாலே, 50 வருஷத்துக்கு முன்னாலே போட்ட நிறைய புஸ்தங்கள்லாம் தெலுங்குல இருக்கு. அதனாலே தெலுங்கு கூட நம்முடைய சம்பிரதாயத்திலே இப்போது எப்படி தமிழ் சம்ஸ்கிருதம் ரெண்டுத்தையும் பிரதானமா கத்துக்கணுமோ, அந்த மாதிரி தெலுங்கு கூட கத்துண்டாதான் நிறைய புஸ்தங்களை வாசிக்க முடியும் அப்படின்னு ஒரு காலகட்டம் இருந்தது. அப்போ எழுந்திரொழி இருந்த மகாவித்வான்கள்லாம் தெலுங்கு எழுத படிக்கிறது கூட தெரிஞ்சுருந்தா. அதனால இந்த அப்பாள ரங்கம் என்பது அந்த மாதிரி தெலுங்கு பேசக்கூடிய பக்தர்களாலே ஏற்பட்ட பெயராக இருக்கும்னு தோன்றது. அப்பாள ரங்கம், அப்பாள அப்படின்னா அப்பங்கள்னு அர்த்தம், அப்பம் சாப்பிடுற மொழி அப்பம். பெருமாள் இங்கே அப்ப குடத்தை அணைத்துக் கொண்டு அந்த அப்பத்தை சாப்பிட்டுக் கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறபடினாலே அப்பங்கள் நிறைந்த ரங்கம் அப்படின்னுட்டு அப்பாள ரங்கம் அப்படின்னுட்டு தெலுங்கு பாஷையில வந்த பேரும் தோன்றது. இது தவிர இந்த பேருக்கு ஒரு அர்த்தமும் எங்கேயும் சொல்லப்படல. அடுத்தது மத்திய ரங்கம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் பெரிய கோயில். 4வது சதுர்த்த ரங்கம்னு சொல்லக்கூடிய திருக்குடந்தை 6வது ஆழ்வான் சந்நிதி. 5வது பஞ்சரங்கம்னு சொல்லக்கூடிய திரு இந்தலூர் பரிமள ரங்கநாதன் சந்நிதி. நன்னா பாருங்க, ஆதிரங்கம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கப்பட்டினத்திலே காவிரி நதி ஓடுறது. அந்த காவிரி நதியினுடைய தீரத்திலே ஒரு மணல் திட்டிலேதான் அங்கே ஸ்ரீரங்கப்பட்டினம் பெருமாள், ஆதிரங்கம் பெருமாள் சேவை சாதிக்கிறார். இந்த திருப்பேர் நகரம் கூட சுத்தி ரெண்டு பக்கமும் காவிரி ஓடுறது, நடுவுல பெருமாள் எழுதியிருக்காருன்னு பாக்குறோம். ஸ்ரீரங்கம் சொல்லவே வேணாம், ரங்கம்னு பேரே வந்துடுத்து. அதுக்கு ரெண்டு பக்கமும் நதி ஓடுறது காவிரி. கும்பகோணத்திலும் காவிரி ஓடுறது. காவிரி கரை குழந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுன்னு காவிரி கரையில இருக்கக்கூடிய கும்பகோணத்துலதான் பெருமாள் படுத்துருக்கான் ஆழ்வார் சர்டிபிகேட்டை கொடுத்துட்டார். திரு இந்தலூர்லயும் காவிரி ஓடுறது. ஐப்பசி மாசம் துலாஸ்நானம் பண்ணணும்னுட்டு காவிரியில தீர்த்தமாடணும்னு சொல்றமே, பெரும்பாலும் எல்லோரும் ஸ்ரீரங்கத்துக்கு போறது வழக்கம் தீர்த்தமாடுறதுக்கு. முடியாதவா அவாளுக்கு எது சௌகரியமோ, அவா இருக்கிற இடத்துல இருந்து எது பக்கத்துல இருக்கோ அந்த காவிரியில போய் தீர்த்தமாடுறதுன்றது வழக்கம். அதுல ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்தபடியா போகக்கூடிய ஊரா இந்த திரு இந்தலூர்னு சொல்லக்கூடிய பரிமள ரங்கநாதன் சேவை சாதிக்கக்கூடிய ஊர் தான் இருக்கு. அங்கதான் முடவன் முழுக்கு, கடை முழுக்கு அந்த மாதிரி எல்லாம் அங்கதான் போய் தீர்த்தமாடுறான் ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்தபடியா. இப்படி ஆச்சரியமா காவிரி பாய்ந்து காவிரிக்கு நடுவே இருக்கக்கூடிய ரங்கத்திலே பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள் அல்லது க்ஷேத்திரங்கள் 5, அதை பஞ்சரங்க ஸ்தலங்கள்னு சொல்றோம். அதிலே ஒன்று இந்த திருப்பேர் நகர்னு சொல்லக்கூடிய அப்பாள ரங்கம். இங்கே பெருமாள் மூலவருக்கு அப்ப குடத்தான் அப்படின்னு திருநாமம். ஒரு பெரிய குடத்தை பெருமாள் அப்படி சேர்த்து அணைச்சிண்டு, பெண்கள் எப்படியானா அந்த காலத்துல ஆறு குளம் போன்ற நீர்நிலைகள்ல இருந்து ஜலத்தை எடுத்துட்டு வரத்துக்காக பெரிய குடங்களை இடுப்பிலே வைத்து அணைத்தவாறு போய் தீர்த்தத்தை எடுத்துட்டு வருவாளோ, வரச்சா அவ்வளோ பெரிய குடத்தை அப்படி இடுப்புல சேர்த்து அணைச்சிண்டு தீர்த்தத்தோடு நடந்து வருவாளோ, அந்த மாதிரி பெருமாள் ஒரு பெரிய குடம் நிறைய அப்பத்தை அடுக்கி வச்சுட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்ப வேணாலும் எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த அப்பத்திடத்துல ஆசையா பெருமாள் அந்த அப்ப குடத்தை சேர்த்து அணைத்து கொண்டு படுத்திருப்பது போல ஒரு காட்சி. அதனாலே அப்ப குடத்தை அணைத்து படுத்தவனானபடியினாலே அப்ப குடத்தான் அவனுக்கு திருநாமம். ஆழ்வார் அவனை மங்களாசாசனம் பண்றச்ச நம்மாழ்வார் ஆறாவயிற்றான் அப்படின்னர். ஆறாவயிற்றான் அப்படின்னா எவ்வளவு சாட்டம் போறலையாம் பெருமாளுக்கு, குடு குடு குடுன்னு நிறைய சாப்பிடுறானா எவ்வளவு சாட்டம் போறலையாம் பெருமாளுக்கு, அதனால ஆறாவயிற்றான். அப்பாள ரங்கநாதன் அப்படின்னு எல்லாம் பெருமாளுக்கு திருநாமம். இங்கே பெருமாள் புஜங்க சயனம், அதாவது புஜங்கம்னா சேஷன் ஆதிசேஷன், அவன் பேர்ல படுத்துருக்கிற பெருமாள். படுத்துருக்கிற கோலத்துல எழுந்திருந்து பேசுவதற்கு முயற்சிப்பது போல உத்தியோகம் பண்ணக்கூடிய உத்தியோக சயனம் இது. பெருமாளுக்கு பக்கத்திலே உபமன்யுன்னு சொல்லக்கூடியவர் கையை கூப்பிட்டு சேவிச்சுருக்கார். அவருக்கு அனுகிரகம் பண்ணுவது போல பெருமாள் அவர் தலைப்பக்கமா வலது கையை வைத்து ஒரு அப்பக்குடத்தையும் அணைத்தவாறு கணிச்சுருக்கார் பெருமாள். மேற்கு பார்த்த மாதிரி பெருமாளுடைய திருமுக மண்டலம், மேற்கு பார்த்த பெருமாள் இவர். உற்சவருக்கு அப்பாள ரங்கநாதன், அப்பாள ரங்கசுவாமின் எல்லாம் பெயர். தாயாருக்கு தமலவல்லி, இந்திராதேவின்னு திருநாமம். விமானம் இந்திர விமானம், தீர்த்தம் இந்திர புஷ்கரணி, கொள்ளிடம் நதி, ஸ்தலவருஷம் பலாசமரம், தமிழ்ல புரசை மரம்னு சொல்லக்கூடிய பலாச விருட்சம். பெருமாள் இந்திரனுக்கு, உபமன்யுவுக்கு, பராசரருக்கு இவாளுக்கெல்லாம் பிரத்யட்சமா சேவை சாதித்தான். ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகம ரீதியிலே திருவாராதனங்கள் உற்சவங்கள்லாம் நடைபெறக்கூடிய க்ஷேத்திரம் இது. மங்களாசாசனம்னு பார்த்தா திருமழிசை பிரான் நான்முகன் திருவந்தாதியிலே ஒரு பாசுரத்தாலே மங்களாசாசனம், நம்மாழ்வார் பல பாசுரங்களாலே பாடியிருக்கிறார், பெரியாழ்வாரும் சில பாசுரங்களாலே பாடியிருக்கிறார், திருமங்கை ஆழ்வாரும் சில பாசுரங்களாலே பாடியிருக்கிறார். மொத்தம் நான்கு ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசம். நான்கு ஆழ்வார்கள் பாடினதும் சேர்த்து 33 பாசுரங்கள். ஆழ்வார்களுக்கு ரொம்ப மனசை கவர்ந்த திவ்யதேசங்களை உடவே மாட்டா. பொதுவா ஒரு ஆழ்வார் பாடின ஊருக்கு திவ்யதேசம்னு சொல்றோம். ஒரு ஊருக்கு போறார், அந்த பெருமாளை பாடுறார், வந்து விடுறார், திவ்யதேசம் ஆயிடுத்து. அப்படி ஒரு இடத்துலதான் பாடியிருக்காரு, ஒரு முறைதான் பாடியிருக்காரு அப்படின்னு சொல்றது நிறைய உண்டு. இல்ல ஒரு பதிகம் பாடினார், 10 பாசுரம் பாடினார் அப்படின்னாலும் அந்த 10 பாசுரம் பாடுவார், அதோட விட்டுடுவார், வேற எங்கேயும் எடுக்க மாட்டேறது. ஆனா சில திவ்யதேசங்களை ஆழ்வார்கள் எங்க போனாலும் அதை மறக்காம பல திவ்யதேசங்களோட சேர்த்து சொல்லிட்டே இருப்பா திரும்ப திரும்ப. இதுல திருமங்கை ஆழ்வார் மட்டும் ஒரு தனி ரகம். அவர் பொதுவா எல்லா திவ்யதேசங்களையுமே அந்த மாதிரி சேர்த்து சேர்த்து சொல்லுவார். மடல், சிறிய திருமடல் என்ன, பெரிய திருமடல் என்ன, இல்ல பெரிய திருமொழின்னு சொல்லக்கூடிய பிரபந்தம் என்ன, இங்க இருக்கிறவன் அங்க பார்த்தேன், அங்க இருக்கிறவன் இங்க பார்த்தேன், இவன் எனக்கு அந்த ஊர்ல சேவை கொடுத்தான், அவன் எனக்கு இந்த ஊர்ல சேவை கொடுத்தான்னு எல்லா பெருமாள்களையும் மாத்தி மாத்தி அனுபவிக்கிறது வழக்கம் அவருக்கு. ஏன்னா அவர் அர்ச்சாவதாரத்தையே அப்படியே மூழ்கி போன ஆழ்வார். திவ்ய பிரபந்த வியாக்கியாத்தாவான பெரியவாச்சான் பிள்ளை ஆழ்வார்களை வரிசையா தரம் பிரிக்கிறார். பரதத்துவத்திலே மண்டி கிடந்த ஆழ்வார்கள், பரமபதநாதனிடத்திலே பக்தி கொண்ட ஆழ்வார்கள் சிலர், அந்தரியாமின்னு சொல்லக்கூடிய தனக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாளை அனுபவித்து அவனிடத்திலே கட்டுண்டு கிடந்த ஆழ்வார்கள் சிலர், கிருஷ்ண பக்தியிலே கட்டுண்டு கிடந்த ஆழ்வார்கள் சிலர், ராம பக்தியிலே கட்டுண்டு கிடந்த ஆழ்வார்கள் சிலர் அப்படின்னு பிரிச்சுட்டு வரச்ச, சௌனக பகவானும் கலியனும் அர்ச்சாவதாரத்திலே மண்டி இருப்பவர்கள் அப்படின்னு சாதிக்கிறார். ரிஷிகள்ல சௌனக மகரிஷின்னு ஒரு மகரிஷி, அவரை சௌனக பகவான் சொல்றது வழக்கம். அவரும் ஆழ்வார்களிலே திருமங்கை ஆழ்வாரும் அர்ச்சாவதாரத்திலே கட்டுண்டு கிடப்பர். ஒரு விக்கிரகத்தை ஒரு அர்ச்சாவதார திருமேனியை பார்த்துட்டாலானா அப்படியே கீழே ஊந்துருவாளாம் காலில். அர்ச்சாவதாரம் இல்லைன்னா அவளுக்கு நாள் போகாது. கோவில்ல அர்ச்சாவதாரமா இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கலன்னா அவளுக்கு சோறு தண்ணி எதுவுமே இறங்காது. அப்படி அவளுடைய உயிர் மூச்சா அவளோட இரண்டரை கலந்த பெருமாள் அர்ச்சாவதார பெருமாள். அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வாருக்கு அர்ச்சாவதாரம் இல்லைன்னா ஓடாது. பாக்குற பெருமாள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. எந்த திவ்யதேசம் ரொம்ப பிடிக்கும் சுவாமின்னு கேட்டா எல்லா திவ்யதேசமும் பிடிக்கும். அவர் எத்தனை பாடியிருக்காரோ அத்தனையும் பிடிக்கும். எந்த பெருமாளை எப்ப நினைச்சுக்கிறீங்கன்னா எப்பவுமே எல்லா பெருமாளையும் நினைச்சிருக்காரு. அதனால அவர் எதை வாயத்திறந்து பாட ஆரம்பித்தாலும் எல்லா பெருமாளும் வந்துடுறான்றதுனால அவர் இங்க இருக்கிறவர் அங்க, அங்க இருக்கிறவர் இங்கன்னு பல திவ்யதேசங்களை இணைத்து பாடுவதுன்றது அவருக்கு அப்படியே ரத்தத்துல ஓடி போயிடுத்து. ராஜகுமாரனுக்கு சோறு ஊட்டும் போது பிடிக்கு படி நெய்யை இட வேணுமா போலே இவருக்கும் அடிக்கு அடி அர்ச்சையை இட வேணுமாய்த்துன்னு பெரியவாச்சான் பிள்ளை சாதிக்கிறார். இப்ப நாமெல்லாம் குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டுறச்ச, குழந்தைக்கு ஒரு பருப்பு சாதம் பண்றோம்னா கொஞ்சமா பருப்பு குத்தி சாதத்தை பிசிஞ்சு குழந்தை ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா சாப்பிடணும்னுட்டு நெய்யை குத்தி பிசிஞ்சு விடுறோம், பிசிஞ்சுட்டு குழந்தைக்கு ஊட்டுறோம், அவ்வளவுதான் பண்றோம் நாமும். ஆனா ராஜாவினுடைய குமாரன் ராஜகுமாரன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு அந்தரங்கத்திலே பணிபுரியக்கூடிய சேவகைகள் என்ன பண்ணுவாளாம், அந்த குழந்தைக்கு அம்மா வாட்டமா அந்த குழந்தைய ஒரு 4-5 பேர் சூழ்ந்துட்டு ஒரு ஒருத்தி ஒரு ஒரு மாதிரி குழந்தைக்கு விளையாட்டு காட்டுறது, ஒருத்தி குழந்தைய மடியில வச்சுக்கிறது இல்ல இடுப்புல தூக்கி வச்சுக்கிறது, அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு அம்மா வாட்டும் சேவகம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு ஒரு பிடி வாய் அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டுறச்சையும் ஒரு ஒரு பிடி சோத்துலயும் ஒரு ஸ்பூன் நெய் குத்துவாளாம், அதுக்குன்னு ஒரு பணி பண்ணிருப்பாளாம் பக்கத்துல. நாம என்ன சொல்றோம், எச்சல்ல நெய் குத்தக்கூடாது, அதனால முதலையே நெய் சாய்ச்சிட்டு அதை நல்லா பிசைஞ்சு வேணுன்ற நெய் குத்திக்கோ, ஒரு ஸ்பூன் இல்ல ஒரு லிட்டர் கூட குத்திக்கோ, ஆனா முதல்ல பிசைஞ்சுன்றோ சாப்பிட்டுடும், எச்சல்ல நெய் குத்துறது கூடாது பாவம் அப்படின்னு சொல்றமோ இல்லையோ. ஆனா அவ என்ன பண்ணுவாளாம், பிடிக்கு பிடி நெய் குத்துவாளாம் அதுல. அப்படி ஒரு ஒரு சோற்று பிடியிலும் நெய்யை ஊற்றி அப்படின்னு வியாக்கியானம், ஊட்டுறதில் அப்படின்னா குத்துறதுன்னுட்டு ஒரு ஒரு வாய் குழந்தைக்கு ஊட்டுறச்சியும் ஒரு ஸ்பூன் நெய் குத்தி ஊட்டுறா. அப்படி எப்படி ராஜகுமாரனுக்கு ஒரு ஒரு வாய் சோத்துக்கும் ஒரு ஸ்பூன் நெய் தேவைப்படுறதோ அந்த மாதிரி இவர் ஒரு அடி பாடினாரானா ஒரு பாசுரம் பாடினாரானா பாசுரத்துக்கு பாசுரம் அர்ச்சாவதாரம் தேவைப்படுறது இவருக்கு. நெய் இல்லாம இறங்காதோ அப்படின்னு சொல்ற மாதிரி அர்ச்சாவதாரம் இல்லாம பாசுரம் வராது இவருக்கு. அந்த மாதிரி அர்ச்சாவதாரத்திலே காதல் வலைப்பட்டு மண்டி கிடந்த ஆழ்வார் இவர். இவர் பாடுறார் அப்படின்றது அவருடைய இயல்பு, நிறைய பாடியிருக்கார். அவரை தவிர இன்னும் பல ஆழ்வார்களும் கூட சில பெருமாள்களை ஒரு முறை பாடியா எடுத்தா விடமாட்டா, வேற எங்கேயோ பாடுறச்ச பாடுவா. சில சமயங்கள்ல ஒரு அஞ்சாறு திவிதேசங்கள், ஏழு எட்டு திவிதேசங்கள்லாம் சேர்த்து கோர்வையா ஒரு பாசுரத்துல பாடுறதுன்னு வழக்கம். அந்த மாதிரி எந்த பாசுரங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா ஒரு பாசுரத்துல வர்றதோ அதெல்லாம் ஆழ்வாருடைய மனசை ரொம்ப கொள்ளை கொண்டதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி திருமிழிசை பிரான் சாதித்த ஒரு பாசுரம் நான்முகன் திருவந்தாதியிலே, நாகத்தனை குடந்தை வெக்கா திருவுள் நாகத்தனை அரங்கம் பேர் அன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அணைப்பார் கருத்தனாவான் என்பதாக பாசுரம். இந்த பாசுரம் தான் அன்பில் என்கிற திவிதேசத்திற்கு ஒரே பாசுரம்னு பார்த்தோம். திருக்குடந்தைக்கு நிறைய பாசுரங்கள் உண்டு, திருவெக்காக்கும் சில பாசுரங்கள் உண்டு, திருவள்ளூருக்கும் 12 பாசுரங்கள் உண்டு. இந்த திருப்பேர் நகரைய 4 ஆழ்வார் பாடியிருக்கா, 33 பாசுரம். பார்க்கடல் இருக்கிற பெருமாளையும் நிறைய பேர் பாடியிருக்கா. அன்பில் பெருமாளுக்கு இது ஒண்ணுதான் பாசுரம். திருமிழிசை பிரான் இந்த திருப்பேர் நகர் பெருமாளை வேற எந்த இடத்துலயும் சொல்லல, இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சொல்றாரு. திருப்பேர் நகர் விஷயமா அவர் வேற ஒரு முழு பாசுரம் கூட அருளி செய்யல. இந்த பேர் அப்படின்ற ஒரே ஒரு பாசுரம் தான், ஒரே ஒரு வார்த்தை தான். அப்படி திருமிழிசை பிரானுடைய மனசை கொள்ளை கொண்ட ஊராக இந்த ஊர் திகழறது. அதே மாதிரி கலியனும் கூட, பிண்டியார் மண்டையேந்தி பிறர் மனை தெரிதந்துண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கட்சி பேர் மல்லை என்று மண்டினார் உயலல்லால் மற்றையார்க்கு உயலாமே அப்படின்னு கேட்கிறார். சுவாமி, திவ்ய தேசம் திவ்ய தேசமா போய் கோவில்ல அர்ச்சாவதாரமா இருக்கக்கூடிய பெருமாளிடத்துல ஆசையா அவன் காலடியிலே உழ்ந்து கிடக்குறா பாருங்க. அவ மோட்சத்துக்கு போலன்னா வேற யாரு சுவாமி மோட்சத்துக்கு போவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அர்ச்சாவதாரம் என்பது நம்மை வசீகாரம் பண்ணி அவனுடைய திருவடிகளிலே சேர்த்துக் கொள்ளும். அதனால எப்படி பக்தி பிரபத்தி இதெல்லாம் மோட்ச உபாயம்னு சொல்றோமோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய வடிவழகு கூட ஒரு மோட்ச உபாயம். எப்படி உபாயமாறுது வடிவழகு? பெருமானுடைய வடிவழகிலே மயங்கி திரும்ப திரும்ப சேவிக்கணும் சேவிக்கணும்னு சேவிச்சுட்டே இருக்கும். அந்த அழகு நம்மளை அப்படியே பைத்தியமாக்குறது. ஒரு முறை போனா போறல, போயிட்டே இருக்கும், சேவிச்சுட்டே இருக்கும், அனுபவிச்சுட்டே இருக்கும் அவனுடைய அழக. அது அப்படியே முத்தி போயிடுத்துன்னா ஒரு காலகட்டத்தில ஒரு க்ஷணம் என்ன ஆகும்? நிரந்தரமா அந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே இருந்து கொண்டு அவனை அனுபவிக்க வேணும்ன்ற எண்ணம் வந்துடும். அதுக்கு என்ன ஒரே வழி? சரணாகதி பண்ணிடணும். பண்ணிட்டா அவன் தன்னுடைய திருவடிகளை சேர்த்துக் கொள்வான். அப்போ காலாகாலத்துக்கும் எப்போதும் கூட அவன் அனுபவிக்கலான்ற ஒரு சிந்தனை வந்து அதை பரண்யாசத்திலே மூட்டிவிடும். ஆகையினாலே பெருமாள் தன்னுடைய அழகை காட்டி வசீகரித்து நம்மை அவன் திருவடிகளிலே சேர்த்துக் கொள்வது, அவன் திருவடிகளிலே விழப் பண்ணுவது, நம்மை கடை தேற்றுவதுன்றதும் ஒரு உபாயம், ஒரு யுக்தி, பெருமாள் கையாளக்கூடிய ஒரு யுக்தி. அப்படி திவ்ய தேசம் திவ்ய தேசமா போய் பெருமாளுடைய அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடிய விக்கிரக திருமேனியை சேவிக்காதவா அவளுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும்? இல்ல, சேவிக்கிறவாளுக்கு மோட்சம் கிடைக்காம வேற யாருக்கு கிடைக்கும்னு கேட்கிறார் ஆழ்வார். வியாக்கியானத்துல இதனுடைய தாத்பரியத்தை சொல்கிற போது, அர்ச்சாவதாரத்தில் பிராவண்யம் இல்லாதார்க்கு மோட்சம் இல்லையிறே அப்படின்னர். அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடியது கோவில்ல பெருமாள் விக்கிரகமா இருக்கக்கூடிய நிலை. அதிலே பிராவண்யம் அப்படின்னா காதல் இல்லாதவாளுக்கு மோட்சம் கிடையாதுன்னு சொல்லிட்டார் வியாக்கியானத்துல. மோட்சம் போகணும்னு ஆசை இருந்தா அர்ச்சாவதாரமா இருக்கக்கூடிய பெருமாளை அனுபவித்து சேவிக்க வேணும், அவன் இருக்கிற கோவில் தோறும் போகணும்ன்றது திருவுள்ளம். சுவாமி தேசிகன் பெரிய திருமொழிய சொல்றச்ச அறிவு தரும் பெரிய திருமொழி அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ. வெறும பெரிய திருமொழின்னு சொல்லிருக்கூடாதா? குறியதொரு தாண்டகம், குலா நெடுந்தாண்டகம் அப்படின்னு எல்லாம் வெறும பேர பேர சொல்லிட்டு வந்தார். அது என்ன பெரிய திருமொழியை மட்டும் அறிவு தரும் பெரிய திருமொழின்னு ஒரு அடைமொழியோட விசேஷணத்தோட சொல்றார். அப்படி பெரிய திருமொழி என்ன அறிவை தரும் அப்படின்னா, அர்ச்சாவதாரத்தில் பிராவண்யம் இல்லாதாருக்கு மோட்சம் இல்லை என்கிற அறிவு தரும் பெரிய திருமொழின்னு வியாக்கியானம். அதுக்கு பெரிய திருமொழி முழுக்க நாம அப்படியே ஒரு மிக்சியில போட்டு ஜூஸ் எடுத்தோம்னா வரக்கூடியது இந்த பாசுரம். அர்ச்சாவதார அனுபவம் முக்கியம், அது இல்லைன்னா மோட்சம் இல்லை அப்படின்றது உபதேசம் சாரம். திருமங்கையாழ்வாருடைய பிரபந்தங்கள்ல சாரமான பாசுரங்களா சுவாமி தேசிகன் திருவுள்ளம் சிலதெல்லாம். அதிலே ஒண்ணு இந்த பிண்டியார் மண்டையேந்தின்னு சொல்லக்கூடிய இந்த பாசுரம். அர்ச்சாவதாரத்திலே ஈடுபாடு இல்லையானா வேலைக்காகாது அப்படின்றதா சாரம். தாத்பரியத்தோட இந்த பாசுரம் பிரதானம். இன்னொரு பாசுரம், ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேன்னு மடல்ல வரக்கூடிய ஒரு வரி. கண்ணெதிர்க்க அழகா கொழு கொழுன்னு முயல் போல அர்ச்சாவதாரம் இருக்கும் போது எங்கோ வானத்துல இருக்கக்கூடிய பரவாசுதேவன் வியூகவாசுதேவன் இவாளெல்லாம் தேடிண்டு போலாமா, ஒரு வேடன் நல்ல அழகா எல்லாம் மாம்சத்தை சாப்பிடணும்னு வேட்டையாட போறான், கண்ணுக்கு முன்னாடி கொழு கொழுன்னு நல்ல வெள்ள வெள்ளேல்னு புசு புசுன்னு ஒரு முசல் ஓடுறது, முயல் ஓடுறது, அத்த வேட்டையாடி சாப்பிடாம எங்கேயோ வத்தலம் தொத்தலமா கண்ணங்கரேல்னு வானத்துல ஆகாசத்துல ஒசர பறந்துட்டு இருக்கிற காக்காய போய் குறி வைப்பானோ. ஆகையினாலே நமக்குன்னு வந்து தன்னுடைய அழகை காட்டி முசல் போல நம்முடைய மனதை கவர்ந்து நம்மோடு விளையாடுவதற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய அர்ச்சாவதாரத்திலே போய் சரணாகதி பண்ணுங்கோ. பிண்டியார் மண்டையேந்தி பிறர் மனை திரிதந்து உண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனூர். கையிலே கபாலத்தோடு கூட இந்த கபாலம் எப்போது நிறையும் எப்போது சாபம் நமக்கு நீங்கும் என்று ஊர் ஊரா கையில கபாலத்தை வச்சுண்டு திரிஞ்சின் இருக்கிற ருத்ரனுடைய சாபம் தீர்த்த ஊர் எந்த ஊர்? உலகமேத்தும் கண்டியூர். இந்த உலகமே பரமேஸ்வரன் என்றும் பரம்பொருள் என்றும் பிறர் கொண்டாடக்கூடிய ருத்ரனுடைய சாபத்தையே தீர்த்த ஊர், அப்படி மகிமை உள்ள விசேஷமான ஊர் அப்படின்னு இந்த லோகமே கொண்டாடுறதான் திருக்கண்டியூர். அப்பேற்பட்ட திருக்கண்டியூர் என்ன, அரங்கம் ஸ்ரீரங்கம் என்ன, மெய்யம் திருமெய்யம் என்ன, கச்சி காஞ்சிபுரம் என்ன, பேர்னு சொல்லக்கூடிய திருப்பேர் நகர் திவ்யதேசம் இந்த ஊர் என்ன, மல்லை திருக்கடல் மல்லைன்னு சொல்லக்கூடிய மகாபலிபுரம் என்ன என்று மண்டினார். இப்படி பெருமாள் எந்தெந்த திவ்யதேசத்துல எல்லாம் இருக்கானோ அங்க போய் அந்த திவ்யதேசமே கதின்னு கிடக்குறவா. உயல் அல்லால் மற்ற யாருக்கு உயலாமே, அவா மோட்சத்துக்கு போகாம யார் சுவாமி மோட்சத்துக்கு போவா? இப்படி தான் சயனிச்சுட்டு இருக்கிற தான் எழுந்தருளி இருக்கிற திவ்யதேசங்கள் தோறும் தேடி வந்து வந்து ஆசைப்பட்டு அவனை சேவிக்கிறவால மோட்சத்துக்கு அழிச்சிக்காம வேற யார் அழிச்சிப்பான்? அவன் அவளுக்கு மோட்சம் கொடுக்காம யாருக்கு கொடுப்பான்னு சுவாமி தேசிகன் கேட்கிறார். அந்த மாதிரி கலியனுடைய அருளி செயல்கள்ல சுவாமி தேசிகன் சாரமா சொன்ன மூன்று பாசுரங்கள்ல ரெண்டு பார்த்தோம், பிண்டியார் மண்டையேந்தின்னு ஒண்ணும் இந்த பாசுரம், ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேன்ற வாசகம் அந்த வரி ஒண்ணும், இன்னொன்னு மற்றுமோர் தெய்வம் உளதென்று இருப்பாரோடு உற்றிலேன், உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை, மற்றெல்லாம் பேசிலும் நீ திருவெட்டெழுத்தும் கற்றும் நான் கண்ணபுரத்துறை அம்மானே என்கிற பாசுரம். உன்னை தவிர ஒரு பரம்பொருள் உண்டு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே அவளோட நான் சேரமாட்டேன். அப்ப யாரோட சேருவேன் அப்படின்னா, உற்றதும் உன் அடியாருக்கு அடிமை, தேவதாந்திர சம்பந்திகளோட சேரமாட்டேன், உன்னுடைய அடியவர்களிடத்துல சேருவேன்னு தானே சொல்லணும், ஆனா சேருவேன்னு சொல்லல, உற்றதும் உன் அடியாருக்கு அடிமை, அவளோட சேரக்கூடிய அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு பெரியவன் இல்ல, அவளுக்கு சமானமானவன் இல்ல, ஒரு பிரபன்னன் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் பெருமாளுக்கு மட்டுமல்லாமல் அவனுடைய அடியவர்களுக்கும் தாசனாக இருக்க வேணும்னு ஆழ்வார்கள் எல்லாம் காட்டி கொடுக்கிறா, ஆகையினால நானும் ஒரு அடியவன், அதனால உன்னுடைய அடியவனுக்கு நான் அடிமை, அவளுக்கு நான் ஒரு ஏவல் தொழிலாளி போல அவ சொல்லக்கூடிய காரியங்களை பண்ணிக்கொண்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிற. உற்றதும் உன் அடியார்க்கு அடிமை, இதைத்தான் ஆச்சரியமா சுவாமி தேசிகன் பற்ற வேண்டுவதும் விட வேண்டுவதும் ததீய பரியந்தம்னு ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரத்துல காட்டி கொடுத்தார். பற்ற வேண்டியது, சரணாகதி பண்ண வேண்டியது, சேவிக்க வேண்டியது பெருமாள் மட்டும் இல்ல, அவனுடைய அடியவர்களான பாகவதோத்தமர்களையும் தான். விட வேண்டுவது அதுவும் ததீய பரியந்தம், தேவதாந்திர சம்பந்தத்தை விடணும் அப்படின்னா தேவதாந்திரத்தை பிரதானமா பரம்பொருள்னு நினைச்சு வழிபடக்கூடிய அடியவர்களுடைய தேவதாந்திர தாசர்களுடைய சம்பந்தத்தையும் விட வேணும் என்பதாக. அந்த சுவாமி தேசிகனுடைய வாசகத்திற்கு உபதேசத்திற்கு அடி மூலம் இந்த பாசுரம் தான். இப்பேற்பட்ட அறிவை தரக்கூடியதான பெரிய திருமொழின்னு சுவாமி கொண்டாடினார். அப்படி பெரிய திருமொழிக்கே உயிராக நாடியாக உயிர் நாடியாக ஹிருதயமாக இருக்கக்கூடிய இந்த பாசுரத்திலே இடம்பெற்ற திவ்யதேசம் இந்த திருப்பேர் நகர் திவ்யதேசம். அந்த அளவுக்கு கலியனுடைய மனசை இந்த திவ்யதேசம் கொள்ளை கொண்டிருக்கிறது. இப்போ இந்த திவ்யதேசத்தினுடைய ஸ்தலபுராணத்தை பார்க்கலாம். இந்த கஷேத்திரத்தினுடைய மகிமை பிரம்மாண்ட புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கஷேத்திரத்தினுடைய புராண ஸ்லோகங்கள் எல்லாம் கூட முழுசா கிடைக்கல, கிடைச்ச வரைக்கும் என்ன இருக்கோ அதுதான் நாம் அனுபவிச்சு கொண்டு வரோம். இதற்கு ஸ்தலபுராணத்திலே பலாசவன கஷேத்திரம்னு பெயர். பலாச விரக்ஷம்னு சொல்லக்கூடியது புரசை மரம்னு சொல்லக்கூடிய மரம். இந்த புரசை மரங்கள் நிறைய அடர்ந்து வளர்ந்து இருக்கக்கூடிய வனம் காடு, அதனால இதற்கு பலாசவன கஷேத்திரம், பலாச வனம், புரசங்காடுன்னு தமிழ்ல சொல்லுவா, புரச மரங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய காடு. இந்த பலாச மரத்தினுடைய குச்சியைத்தான் பிரம்மச்சாரிகள் கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவணிய விட்டம் அவ பண்ணக்கூடிய சமிதாதானம்னு சொல்லக்கூடிய அனுஷ்டானம் இந்த சமயத்துல எல்லாம் பலாச தண்டத்தை கையில வச்சுக்கணும்னு சொல்றாள் இல்லையோ. ஒரு அரசமரத்து குச்சி மாதிரி ஒரு சின்ன குச்சி இலையோடு இருக்கும், அதை உடச்சு குழந்தைகள் எல்லாம் வச்சுட்டு இருக்கும் பிரம்மச்சாரி குழந்தைகள் எல்லாம். அது இந்த மரம் தான் புரசமரம்னு சொல்லக்கூடிய பலாசமரம். அது அடர்ந்திருக்கிறபடினாலே பலாசவனம்னு பேர் இருக்கு. இங்க உபமன்யுக்கு பெருமாள் சாப விமோசனம் கொடுத்தார். உபமன்யு அப்படின்னு ஒரு ராஜா, அவன் துர்வாச முனிவரிடத்திலே ஒரு சாபம் வாங்கி விட்டான். துர்வாசர் பாக்குற வாழ்க்கெல்லாம் சாபம் கொடுப்பார். பொதுவா ஒரு ரிஷி சாபம் கொடுக்கிறார் அப்படின்னா அவருடைய தவ வலிமை அவருடைய சக்தி குறையும். அப்ப இவர் இத்தனை பேருக்கு சாபம் கொடுத்தாரு, எங்க பாரு சாபம்ன்ற வார்த்தை வந்தா துர்வாசர் வந்து விடுறாரு. இவருடைய சக்தி குறையாதா? தன் சக்தி குறையறதுன்னு தெரிஞ்சும் ஏன் இவர் சாபம் கொடுக்கிறார் அப்படின்னா, இவர் வர வாங்கிட்டு இருக்காரு. என்ன வர வாங்கிட்டு இருக்காருன்னா, எத்தனை சாபம் கொடுத்தாலும் அதனால தன்னுடைய தவ வலிமை தன்னுடைய சக்தி குறையக்கூடாது, அதுக்கு மாறா சாபம் கொடுக்க கொடுக்க இவருக்கு சக்தி பெருகணும்னு வர வாங்கிட்டு. எவ்வளவு உஷார் பாருங்க. அதனால தன்னை பத்தி கவலைப்படாம சாபமா கொடுக்கறது. ஆனா இதுல ஒரு நன்மை நமக்கு என்னன்னா, பொதுவா சொல்லுவாளோ இல்லையோ நாரதர் கழகம் நன்மையில முடியும், அந்த மாதிரி துர்வாசருடைய சாபம் எதுல முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு க்ஷேத்திரம் ஒரு திவ்யதேசம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்து அங்க பெருமாள் ஆச்சரியமா அர்ச்சாவதாரமா எழுந்தொழி இருந்து நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல காரியத்திலே முடியும். அதனால ஒரு விதத்திலே இவருடைய சாபம் கூட நல்லதுதான் அப்படின்னு தோன்றது. அப்படி உபமன்யுன்னு சொல்லக்கூடிய ராஜாவுக்கு துர்வாசருடைய சாபம் கிடைச்சிடுத்து. அந்த சாபத்தினாலே அவன் தன்னுடைய பலம் இழந்து யுத்தம் பண்ண முடியாம அவன் காரியத்தை அவன் பண்ண முடியாம அப்படி நோய் வந்தது போல ஆயிட்டான். நோயெல்லாம் வரல, நன்னாதான் இருக்கான், ஆனா ஆரோக்கியம் குறைஞ்சு போயிடுத்து. பார்க்கறதுக்கு அருவறுப்பா இருக்கிற மாதிரி தோல் நோய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, சாதாரணமா இருக்கான், ஆனா சக்தி குறைஞ்சு போயிடுத்து. ஒரு ராஜாவா அவனால அவனுடைய காரியங்களை பண்ண முடியல, ஒரு சாமானிய மனுஷனா வாழ முடியறது. என்ன தப்பு பண்ணினான்னு புராண ஸ்லோகம் கிடைச்சாதான் தெரியும், ஏதோ தப்பு பண்ணினா சாபம் கொடுத்துட்டார். சுவாமி எனக்கு மன்னிச்சுடுங்கோ எனக்கு சாப விமோசனம் கொடுங்க அப்படின்னா, பலாசவன கஷேத்திரம்னு ஒரு க்ஷேத்திரம் உண்டு, அந்த க்ஷேத்திரத்துல போய் லட்சம் பேருக்கு நீ ததியாராதனம் பண்ணினியானா உனக்கு சாபம் தீரும் அப்படின்னு துர்வாசர் சாப விமோசனம் சொல்ற. அப்போ அங்க பெருமாள் எழுந்தருள்ல, அது திவ்யதேசம் இல்ல, பெருமாள் அங்க எழுந்தருள்ல, வெறும பலாசமரம் இருக்கக்கூடிய ஒரு காடு பலாசவனம் அவ்வளவுதான். அங்க லட்சம் பேருக்கு சாதம் போடு அன்னதானம் பண்ணுன்னு சொல்லல பெருமா இவர் துர்வாசர், ததியாராதனம் பண்ணுன்னு சொன்னார். தத்து அப்படின்னா அது, ததீயர்கள் அப்படின்னா அதனை சேர்ந்தவர்கள், அதுன்னு சொல்லக்கூடியது தத்துன்னு சொல்லக்கூடியது பிரம்மம் பெருமாள். ததீயர்கள் ததியால் அப்படின்னா அதனை சேர்ந்தவர்கள் அப்படின்னா பெருமாளை சேர்ந்தவர்கள் அவனுடைய அடியவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பாகவதோத்தமர்கள். அவளுக்கு சாதம் போடுறதுக்கு ஆராதனம்னு பெயர், அன்னதானம் கிடையாது, பாகவதாளுக்கு சாதம் போடுறது கிடையாது, ஆராதனம். எப்படியான பெருமாளுக்கு நாம சாதத்தை கொண்டு ஆராதனம் பண்றோமோ அந்த மாதிரி அவனுடைய பக்தர்களுக்கும் கூட சாதம் போட்டு அவளை ஆராதிக்கணும், வணங்க வேண்டும் அவர்களை. பகவானுக்கு பண்ணக்கூடிய திருவாராதனத்தை போல அவனுடைய அடியவர்களான ததியர்களுக்கு பண்ணக்கூடிய ஆராதனம், அதனால ததிய ஆராதனம்னே பெயர் அதற்கு. அப்படி லட்சம் பேருக்கு அந்த வனத்துல போய் நீ ததியாராதனம் பண்ணினியானா அவனுடைய சாபம் தீரும், இழந்த உன்னுடைய பலத்தை பெற்று திரும்பவும் ஒரு பெரிய பேரரசனா நீ விளங்குவேன்னு துர்வாசர் சொல்லிட்டு போயிட்டார். இவன் சரின்னுட்டோ எப்படியோ ஒரு சாப விமோசனம் கிடைச்சதுன்னு காவிரி கரையில இருக்கக்கூடியதான இந்த பலாசம க்ஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்து லட்சம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு சாதம் போடணும் ததியாராதனம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கட்டடம் எல்லாம் ஓணும்னுட்டு அங்க ஒரு அரண்மனையை எழுப்புறான். அந்த ஊர்ல ஒரு அரண்மனையை கட்டி ஒரு நாளைக்கு 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ததியாராதனம், அதாவது முறையா அவளுடைய காலம்பி அவளுக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி அவளுக்கு இடம் பண்ணி இலை போட்டு நல்ல முறையில சாதம் எல்லாம் பரிமாறி அவ வைதிகமா நன்னா வயிறார வேணும்ன்றதெல்லாம் கேட்டு போறோம் போறோம்னு திருப்தியா சாப்பிடக்கூடிய அளவுக்கு நிறுத்தி நிதானமா நிம்மதியா சாப்பிடணும். ஏதோ லைன்ல நிக்க வச்சு இலையில கொடுக்கறதுன்ற மாதிரி அரசல் புரசல் எல்லாம் இல்லாம ஆத்துல சாப்பிடுற மாதிரி அதை விட இன்னொன்னா சாப்பிடணும் வாழலாம், அதுதான் ஆராதனம். அந்த மாதிரி ததியாராதனம் லட்சம் பேருக்கு பண்ண சொன்னார் ராஜா. பார்த்தான் அதுக்கு மறைவான இடம் வேணும், அந்த தலிகை எல்லாம் வச்சுக்கிறதுக்கு இடம் வேணும், தலிகை பண்றதுக்கு இடம் வேணும், அதனால ஒரு பெரிய அரண்மனையை கட்டுறதுன்னு கட்டிட்டான். 1000 பேர் உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரியான ஒரு அன்னதான கூடம் சாப்பிடுற இடம் அதையெல்லாம் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களை எழுந்துருளை பண்ணி அவளுக்கு ததியாராதனம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு ராஜா சங்கல்பிச்சுட்டான். அதே மாதிரி தினம் 1000 பேருக்கு சாதம் போட்டுண்டே வரான், 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களை அவளுக்கு ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்து அவளுக்கு திருவடியை விளக்கி அவ காலம்பி அவளை சேவித்து அவளுக்கு சாதம் போட்டுண்டு வரான். அது என்ன அப்படி உசந்ததா இந்த ததியாராதனம் அப்படின்னா, தர்மசாஸ்திரம் சொல்றச்ச, ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம், தஸ்மாத் அனதரம் புரோக்தம் ததீய ஆராதனம் பரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ஆராதனைகளிலே பூஜைகளிலே எது உசந்தது உயர்ந்தது அப்படின்னா விஷ்ணுவினுடைய ஆராதனம். ஏதேதோ தேவதைகளை ஆராதனை பண்றது பூஜை பண்றதை காட்டிலும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை பண்ணக்கூடிய ஆராதனம் எல்லாவற்றை காட்டிலும் உசந்தது. அதுக்கு மேலான ஆராதனம் ஒண்ணு கிடையாது. அதை காட்டிலும் வசந்த ஒரு ஆராதனம் எது அப்படின்னா, அவனுடைய அடியவர்களான ததீயர்களை பாகவதோத்தமர்களான ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஆராதிப்பது அதை காட்டிலும் வசந்தது. பகவத் ஆராதனத்தை காட்டிலும் பாகவத ஆராதனம் வசந்தது. பகவான் தன்னை ஆராதித்தா என்ன திருப்தி அடைவானோ ஆனந்தம் அடைவானோ அதை காட்டிலும் பல மடங்கு ஆனந்தம் அவனுடைய அடியவர்களை ஆராதித்தால் அடையறான் பெருமாள். ஆகையினால அப்படி உசந்ததாக சொல்லப்பட்ட ததியாராதனத்தை முறப்படி நிதானமா பண்ணணும்னு ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு ததியாராதனம் பண்றதுன்னு அறிவித்து அவனுடைய ஊழியர்கள் அவனுடைய சேவகர்களை எல்லாம் அனுப்பி 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களை தினம் எழுந்தருள பண்ணி கொண்டு வருவது உங்களுடைய காரியம்னு நியமிச்சுட்டான். 1000 சுவாமிகள் வருவா, அவளுக்கு ஆச்சரியமா யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் கூட தலிகை பண்ணி அவ போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு திருப்தியா சாட்டி இவனை அனுகிரகம் பண்ணிட்டு போவா. உனக்கு சீக்கிரம் சாப விமோசனம் ஆகணும்னு அனுகிரகம் பண்ணிட்டு போவா. அந்த மாதிரி பன்னெண்டே இருக்கிறச்ச ஒரு நாள் 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வைஷ்ணவரத்துக்கு சேவக்கெல்லாம் போயிருக்கா, ஒருத்தரும் வரல, எல்லாம் சித்தமா இருக்கு, நாழியா எடுத்து யாரும் வரலையேன்னு அரண்மனை வாசல்ல காத்துட்டு யாரானோ ஸ்ரீ வைஷ்ணவா வரமாட்டாளான்னு பாத்துட்டு இருக்கான். அப்படி பாக்குற சமயத்துல பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் ஒரு பிராமணராக ஒரு ஸ்ரீ வைஷ்ணவராக மாறி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ வேஷம் கொண்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்றான். சேர்ந்து எனக்கு பசிக்கிறது சாதம் போடுன்னு கேக்குறான். இவன் என்ன சொல்லணும், 1000 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தினம் பண்றது வழக்கம், 1000 பேர் ஐசன்ட் வரத்துக்கு போயிருக்கா, உட்காருங்க வா வந்துடட்டோம்னு சொல்லணுமோ இல்லையோ, அப்படிதான் சொல்றது வழக்கம் நாம எல்லாம். அப்படி சொல்லக்கூடாது, பசின்னு வந்துட்டா போட்டுடணும் முதல்ல. சொல்ல போனா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் நம்ம மாத்துக்கு சாப்பிட வந்துட்டார், ரொம்ப பசிக்கிறதுன்னு சொல்றாரு, இப்ப சாப்பிட்டே ஆணுன்றாரு அப்படின்னா அவருக்காக ஆராதனத்தை கூட சுருக்கி பண்ணலாமா. பொதுவா ஆராதனத்தை நிறுத்தி நிதானமா முறைப்படி பண்றதுக்கு 1 மணி நேரமோ இல்ல 1/2 மணி நேரமோ பண்றது வழக்கமா வச்சுருக்கோம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஒரு சுவாமி ஒரு பாகவதோத்தமர் சாப்பிடணும்னு வந்துட்டார், சாதம் போடுங்கன்னு வாயை திறந்து கேட்டுட்டார். சுவாமி நான் வழக்கம் போல பெருமாளுக்கு பண்றத பண்ணிட்டு தான் வருவேன், நிறுத்தி நிதானமா அரிஹி ஓம்னு ஆரம்பிப்பேன்லாம் சொல்லக்கூடாது. சங்கிரகமா ஏதோ முக்கியமான பாகத்தை பண்ணி பெருமாளுக்கு அந்த சாயத்தை நைவேத்தியம் பண்ணி உடனே அவருக்கு சாதம் போட்டு அவர் சாப்பிடணும் முதல்ல, அதுதான் முக்கியம். நாளைக்கு திருவாராதனம் பண்றச்ச அந்த சுவாமி ஆராதிக்கிறதுக்காக நேற்று ஆராதனத்தை சங்கரமா முடிச்சுட்டேன் மன்னிச்சுருன்னு சொல்லிக்கலாம், பெருமாள் ஒன்னும் பெருசா நினைச்சுக்க மாட்டான். அப்படி சொல்லலன்னாலும் பெருமாள் கோச்சிக்க மாட்டான் இந்த விஷயத்துல. அதனால பகவானுடைய ஆராதனத்தை காட்டிலும் பாகவத ஆராதனம் பிரதானம். வந்திருக்கிறவர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் ஒரு பாகவதோத்தமர், அவருக்கு ததி ஆராதனம் பண்ணணும்னுட்டு அவர் ஐஷம் போறான். சேவக்காலெல்லாம் 1000 ஸ்ரீ வைஷ்ணவால் ஐஷன் வரத்துக்கு போயிருக்கா, யாரும் இல்ல, இவனே இவன் கையால பரிமாறுறான். ஒன்னு ஒன்னா சாதிக்க சாதிக்க என்ன வேணும், பெருமாள் இலையில சாதிக்கிறான், பெருமாள் சாப்பிடுற சாட்டா தீந்து போயிடுத்து, திரும்ப சாதிக்கணும்னு சாதிச்சுட்டே வரான். அப்படி இருக்கிறத எல்லாம் சாதிச்சா எடுத்து இன்னும் போடு இன்னும் போடு இன்னும் போடுன்னு பெருமாள் 1000 பேருக்கு பண்ண தலையும் தான் ஒருத்தனே சாட்டான். சாட்டுட்டோம் என்ன தானே போடுவானான்னு பாத்துருக்கான். அப்ப ராஜாவை பார்த்து பெருமாள் கேட்கறான், அவ்வளவுதானா தீந்து போயிடுதா வேற எதுவும் இல்லையா அப்படின்னா, இல்லாடியே ஒரு 1000 பேருக்கு பண்ணது அது அப்படியே சுவாமிக்கு சாதிச்சுட்டேன், சுவாமி அம்சம் செஞ்சுடுத்து, இங்க ஒண்ணும் இல்ல, க்ஷமிக்கணும், எதானும் பண்ணட்டுமா மன்னிச்சுருங்க அப்படின்னு கேக்குற போது, எனக்கு எல்லாம் பண்ணேன் ஆனா அப்பம் பண்ணல, எனக்கு அப்பமானா ரொம்ப பிடிக்கும், நான் குழந்தையா இருக்கிறச்சே எங்க அம்மா எனக்கு அப்பம் கொடுத்துதான் என்ன வளர்த்தா, அப்பம் கலந்த சிற்றுண்டி அக்காரம் பாலில் கலந்து சொப்பட நான் சுட்டு வைத்தேன் தின்னல் உறுதியேல் நம்பி அப்படின்னு எங்க அம்மா எனக்கு அப்பம் கொடுத்து வளர்த்தா, அப்பம்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு, நன்னா ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு நன்னா நெய் குத்தி கமகமான இனிப்பா பண்ணக்கூடிய அந்த வாசனையான அப்போ ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அதையான எனக்கு பண்ணி கொடுக்கறியா அப்படின்னு கேட்டா, ஒரு 1000 அப்பங்களை பண்ணி ஒரு குடத்திலே சேர்த்து சுவாமிக்கு கொடுத்தான் பெருமாளுக்கு அந்த அந்த ஸ்ரீ வைஷ்ணவருக்கு. அவர் அந்த அப்பங்களை ஒன்னு ஒன்னா எடுத்து அப்படியே வாயில போட்டு சாப்பிட்டு, ரொம்ப நன்னா இருக்கு, இந்த எல்லா அப்பத்தையும் நான் ஒருத்தனே சாப்பிட்டுறேன், இந்த குடத்தோட கூட இந்த அப்பத்தை நான் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னுட்டு அந்த பெரிய குடத்திலே நிறைந்து இருக்கக்கூடிய அத்தனை அப்பங்களையும் தன்னுடைய வலது பக்கத்திலே பெருமாள் அப்படி இடுப்புல ஸ்திரீகள் தீர்த்த குடத்தை எடுத்துட்டு வராப்பல அப்படி சேர்த்து கட்டிட்டு பெருமாள் அவனோட எடுத்துட்டு போயிட்டானோ. இவன் அப்படி பாக்கிறான், இது என்ன காட்சி, ஒரு சாதாரண ஒரு மனிதர் 1000 பேர் சாப்பிடக்கூடிய சாதத்தை சாப்பிடுறார், என்ன நடக்கிறது இங்க, வந்தவர் யார் அப்படின்னு சுவாமி நீங்க யாருன்னு கேக்குற போது, ஒரு நிமிஷம் பெருமாள் அப்படியே அப்பகுடத்தோடு கூட சங்க சக்கரதாரியா மார்பிலே மகாலட்சுமியோடு கூட நான் தான் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னுட்டு இவனுக்கு சேவை சாதிக்கிறான். அப்படி அப்பகுடத்தோடு சேவை சாதித்தபடியினாலே அப்பகுடத்தான் அப்பங்களை வைத்துக் கொண்டு சேவை சாதித்த சுவாமி அப்படின்றதுனால அப்பால ரங்கநாதன், அப்பங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாதன், அப்பாலு பொந்தினவாடு அப்பால ரங்கநாதடு, தெலுங்குல சொல்லணும் அப்படி சொல்லணும். அப்பங்களை வைத்துக் கொண்டிருப்பதனாலே அவன் அப்ப குடத்தான் அப்பால ரங்கநாத சுவாமின்னு பேர் வந்தது அவனுக்கு அப்படின்றத ஆச்சரியமா இந்த பெருமாளுக்கு அப்ப குடத்தான்னு திருநாமம் வந்தது. பகவானே எனக்காக நீ இறங்கி வந்துட்டியா, நான் பண்ண தப்புக்காக சாப விமோசனம் கேட்டேன், ரிஷி இதை உபாயமா சொன்னார், அதுக்காக பண்ணேன், என் மேல கருணை கொண்டு இத்தனை சீக்கிரம் நீ வந்துட்டியா அப்படின்னுட்டு அவன் அப்படியே நெடுஞ்சான் கடையா பெருமாளுடைய திருவடியில வேண்டு சேவிக்கிறான். அப்ப பெருமாள் உன்னுடைய சாபம் தீர்ந்தது, உனக்கு பழைய பலம் வந்துடுத்து, நீ பழையபடி நல்ல செங்கோல் செலுத்தக்கூடிய சக்கரவர்த்தியாக திகழ்வாயின்னு பெருமாள் அவனை தாயாரோடு கூட சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணி அவனை பழையபடி நல்ல ஒரு பெரிய பேரரசனா சக்கரவர்த்தி ஆக்கினார் பெருமாள். அப்படி பெருமாள் அவன் கொடுத்த அப்ப குடத்தை வாங்கிக் கொண்டு அந்த உபமன்யுவினுடைய சாபத்தை தீர்த்து வைத்த பெருமாள் இந்த பெருமாள். இது உபமன்யுவுக்கு பெருமாள் சாப விமோசனம் கொடுத்ததான சரித்திரம். இன்னும் இந்திரனுடைய கர்வத்தை பெருமாள் பங்கம் பண்ணியது, கோயில் அமைப்பு, உற்சவம், இந்த தேசத்தினுடைய சிறப்புகள், முக்கியமா இந்த ஊர்ல உயிர் நாடி போன்றது இந்த திவ்யதேசத்திற்கு ஆழ்வார்களுடைய மங்களாசாசனம். சில ஊர்ல ஆழ்வார்கள் அப்படியே உருகி போய் அங்கிருந்து வர முடியாதபடிக்கு அங்கே உழுந்துடுவா, அந்த மாதிரி உழுந்த திவ்யதேசம் இது. நான்கு ஆழ்வார்கள் அப்படியே உழுந்து விடுறா இங்க. அதனால இந்த திவ்யதேச அனுபவம் பிரதானமான பாகம் இந்த திருத்தலத்திற்கு. அதுவும் இல்லாமல் பில்லப்பெருமாள் ஐயங்காருடைய பாடல், விஷ்ணு ஸ்தலாதர்ஷ ஸ்லோகம், இதெல்லாம் அனுபவிக்க இருக்கிறபடினாலே தொடர்ந்து நாளைக்கும் இதே சமயத்திற்கு திவ்யதேச அனுபவத்திலே இந்த திருப்பேர் நகர் என்கிற திவ்யதேச அனுபவம் தான் என்பதாக விஞ்ஞாபித்துக் கொள்கிறேன். உற்றேன் உகந்து பணி செய்து உணபாதம் பெற்றேன், இதே இன்னம் வேண்டுவது எந்தாய், கற்றார் மறைவாணர்கள் வாழ் திருப்பேரார்க்கு, அற்றார் அடியார் தமக்கு அல்லல் நில்லாவே, ஸ்ரீமதே கமலவல்லி நாயிகா சமேத அப்பால ரங்கநாத பரபிரம்மனே நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.